వెంకటాద్రిసమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశసమో దేవో న భూతో న భవిష్యతి. ఫాల్గుణే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందువాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే. పద్మాపద్మసరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన. వేంకడంగల్ మిమ్మేల్ వినై ముట్రవుం తాంగల్ తంగట్కు నల్లణవే సైవార్ వేంగడత్తురైవార్కు నమా ఎన్నలాం కడమై అదుసుమందార్గట్కే. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீல் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹ. திருவனந்தாழ்வானாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இப்போது 90வது நாமாவினுடைய அனுபவம். சுதர்மிணி சுசைதன்ய பிரதாத்ரே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சுதர்மிணி சுசைதன்ய பிரதாதா என்பது. சுதர்மிணி என்பவள் ஒரு பெண், அவளுக்கு சைதன்யம் அப்படின்னா உயிர் பிராணனை, பிரதாதா அப்படின்னா அளித்தவன் கொடுத்தவன். சுதர்மினிக்கு உயிரளித்தவனான பிராணனை கொடுத்தவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹான்னு மேலோட்டமான அர்த்தம். இதுக்கு முன்னாடி நாமாவாலே சோழபுத்திர பிரியாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹான்னுட்டு சோழ தேசத்து ராஜகுமாரனான அந்த சக்கரவர்த்தி ராஜாவினுடைய சரித்திரம் பிரம்மாண்ட புராணத்திலே வர்ணிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியா கிருஷ்ண சர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுடைய சரித்திரமும், அவனுடைய தர்ம பத்னியான கற்புக்கரசியான சுதர்மினின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமண பதிவிரதா ரத்னத்தினுடைய சரித்திரமும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால சோழபுத்திர பிரியனுக்கு பிரியமான ஸ்ரீ வெங்கடேசன் சொன்ன உடனே சுவாமிக்கு இவா ரெண்டு பேரும் கூட எம்பெருமானுக்கு ரொம்ப நெருங்கின பக்தா, பெருமாள் மனசுல இடம் பிடித்த பக்தர்கள் இவா ரெண்டு பேரும்னு இவா ஞாபகம் வரவே இவாளுடைய சம்பந்தமான திருநாமத்தையும் சுவாமி அமைக்கிறார். இங்க இந்த நாமாவினாலே அந்த பதிவிரதா ரத்னமான கிருஷ்ணசர்மாவினுடைய ஆமடையா சுதர்மினின்னு சொல்லக்கூடிய அந்த பாகவதோத்தமையினுடைய வரலாறு சொல்லப்படுறது. அவளுடைய விஷ்ணு பக்தி, திருவேங்கடமுடையான் பக்தி, திருவேங்கடமுடையானுக்கு அவளிடத்திலே இருந்த ஒரு அனுகிரகம் விசேஷம், அது இங்கு வர்ணிக்கப்படுறது. சக்கரவர்த்தி மகாராஜன் பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவாளை எல்லாம் கொண்டு திருவேங்கடமுடையானுக்கு பிரம்மோத்சவம் எல்லாம் நடத்தி வைத்த பிறகு தன்னுடைய தேசத்துக்கு போய் நல்லபடியா ராஜ்யம் ஆண்டுண்டு வரான், ராஜ்யம் பண்ணிட்டு வரான். அப்படி திருவேங்கடமுடையானுடைய பக்தனா பிரம்மோத்சவம் எல்லாம் முடிஞ்சிட்டு ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் கிருஷ்ண சர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல உத்தமமான பிராமணன், நல்ல வேத தியானம் எல்லாம் பண்ணி பிக்ஷாடனம் பண்ணி சாட்டுண்டு பகவான் மேல நல்ல பக்தியோடு கூட ஒரு பிராமணன்னா இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு உதாரணமா உத்தமமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணன் கிருஷ்ண சர்மான்னு பெயர் அவனுக்கு. அவன் தன்னுடைய மனைவியான சுதர்மினின்னு சொல்லக்கூடிய பரம பதிவிரதையான உத்தம ஸ்திரீயான பாகவதையோடு கூட தன்னுடைய குழந்தை, அந்த குழந்தையும் அழைச்சிட்டு ராஜாவை பாக்குறதுக்கு வரான். எந்த ராஜாவை? இந்த சோழபுத்திர பிரியன்னு சொல்லப்பட்ட சக்கரவர்த்தி ராஜாவை பாக்குறதுக்கு அவனுடைய அவைக்கு, அரசவைக்கு வரான். இப்படி ஆச்சரியமான ஒரு உத்தமமான பிராமணன் ஆமடையாலோட குழந்தையோட வந்திருக்கிறத பார்த்துட்டு எழுந்து சேவித்து உபச்சாரம் எல்லாம் பண்ணி அவனுக்கு ஆசனம் போட்டு அமர சொன்னான் ராஜா. இப்போது உபச்சாரம் எல்லாம் முடிந்தாவிட்டு, சுவாமி உங்களையோ உங்க தேவியோ சேவிச்சுக்கிறேன், என்ன காரியமா பெரிய மகாத்மாவான தேவரை நீங்க வந்தீங்கன்னு சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். இப்போ இந்த பிராமணன் கிருஷ்ணசர்மா பேச ஆரம்பிக்கிறான். ராஜா, நான் தெற்கு சமுத்திர கரையில சந்திரபுரின்னு ஒரு பட்டணத்திலே வசிக்கக்கூடிய கூர்மன் என்கிற பிராமணனுடைய குமாரன், எங்க அப்பாவுக்கு கூர்மன்னு பெயர், என்னுடைய பெயர் கிருஷ்ணசர்மா. 3 மாசங்களுக்கு முன்னாடி எனக்கும் என்னுடைய தர்மபத்னியான சுதர்மினிக்கும் இந்த குழந்தை பிறந்தது. இந்த 3 மாசம் குழந்தையோடு கூட நானும் என் மனைவியும் உங்களை தேடி வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, நான் காசி கஷேத்திரத்துக்கு போய் கங்கையிலே எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே தீர்த்தமாடிட்டு வரணும்னு கங்கா யாத்திரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என் மனைவி குழந்தை பிறந்து 3 மாசமே ஆனதுனால உடம்புல அத்தனை சக்தி வரல, இன்னும் ரொம்ப துர்பலையா இருக்கா, ரொம்ப பலகீனையா இருக்கா. அவளால ஏதோ காரியம் எல்லாம் பண்ணி குழந்தையும் அவளையெல்லாம் ரட்சித்துக் கொள்ள முடியாது. அதனால கஷ்டப்படக்கூடிய பிரஜைகளை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு ராஜாவுக்கு உண்டானபடியினாலே ராஜாவான உங்களை பெருமாளாட்டமா நினைச்சு உங்களண்ட என்னுடைய ஆமடையாலையும் குழந்தையும் ஒப்படைச்சிட்டு போறேன். கை குழந்தையும் உடம்பு முடியாத பச்சை உடம்புக்காரி என்னுடைய ஆமடையாலையும் என்னோட அழிச்சுட்டு போக முடியாது. நான் போய் கங்கால ஸ்நானம் பண்ணிட்டு வர வரைக்கும் என் குழந்தைய நான் ஆமடையாலையும் பத்திரமா பார்த்துட்டு நான் வந்தா விட்டு என்னிடத்துல ஒப்படைக்கணும். இந்த வேண்டுகோளை, இந்த பிரார்த்தனையை நீங்க சரின்னு ஒத்துண்டு எனக்கு உபகாரம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான் பிராமணன். ராஜாவும், ஆமா, இப்படிப்பட்ட உத்தமமான ஒரு பிராமணருக்கு இந்த ஒரு உபகாரத்தை பண்ண வேண்டியது ராஜாவினுடைய கடமைதான். ரொம்ப சந்தோஷம் சுவாமி, நீங்க போய் தீர்த்தமாடினா எங்களுக்கெல்லாம் கூட அந்த அனுகிரகம் கிடைக்கும். நல்லபடியா கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ. அது வரைக்கும் உங்களுடைய ஆமடையாளுக்கும் குழந்தைக்கும் நான் காவலா இருந்து அவளுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அனுப்பிட்டான். அந்த பிராமணன் தன்னுடைய யாத்திரையை தொடங்கின போது இவன் இந்த தாயும் குழந்தையும் தங்குவதற்கு ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுத்து தேவையான சௌகரியங்களை எல்லாம் பண்ணி கொடுத்து, அம்மா நீங்க பதிவிரத்தையா இருக்கிறதுனால, இன்னொருத்தருடைய மனைவியா இருக்கிறதுனால, குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகி உடம்பு இன்னும் தேராமல் இருக்கிறபடினாலே நீங்க எந்த சிரமத்தையும் அனுபவிக்க கூடாது, குறிப்பா வெளியிலேயே வரக்கூடாது. உங்களுக்கு ஏதானும் ஒண்ணு ஆயிடுத்துன்னா உங்க ஆத்துக்காருக்கு நான் பதில் சொல்லக்கூடிய பொறுப்புல இருக்கேன். நீங்களும் குழந்தையும் க்ஷேமமா இருக்கணும், உங்களுக்கு என்ன ஓணுமோ அதெல்லாம் ஆண் தேடி வந்துடும், ஆத்து விட்டு வெளியில வராதிங்க ஒண்ணு கட்டளை போட்டு 6 மாசங்களுக்கு தேவையான தானியங்களை எல்லாம் கூட அவ கையில கொடுத்து நல்லபடியா தெளிவு பண்ணி சாப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் இருங்க அம்மாவும் பிள்ளையும் அப்படின்னு சொன்னா இந்த ராஜா. தேவையான சௌகரியங்களை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டான். அப்புறம் காரியம் மேல காரியம் நிறைய, ராஜ்ய காரியங்கள், நிர்வாக பாரம் இதெல்லாம் அழுத்தவே இந்த சுதர்மணின்னு சொல்லக்கூடிய பெண்ணையும் இந்த குழந்தையும் அப்படியே அடியோட மறந்துட்டான் ராஜா சக்கரவர்த்தி. இப்படி 7 மாசங்கள் கழிந்தது, சுமார் ஒரு 6 மாசம் போச்சு. போனா விட்டு கிருஷ்ணசர்மான்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணன் காசியில போய் தீர்த்தமாடிட்டு கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டான். வந்து ராஜாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, நல்லபடியா நான் கங்கா தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டேன், ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய உபகாரத்தினாலதான் ராஜாவினிடத்திலே குழந்தையையும் ஆமடியாலையும் பத்திரமா ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோம், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நான் நிச்சிந்தையா போய் யாத்திரையை முடிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு நிம்மதியா வந்திருக்கேன். நீங்களே உபகாரம் பண்ணலன்னா என்னால இந்த யாத்திரை போயிருக்க முடியாது, கங்கையில தீர்த்தமாடி இருக்கவே முடியாது. தயவு பண்ணி என்னுடைய ஆமடியாலையும் குழந்தையும் என்னோட அனுப்பி வைக்கணும், ஒப்படைக்கணும்னு பிரார்த்தித்தான். அப்போதான் தூக்கி வாரி போட்டது இந்த ராஜாவுக்கு. ஆஹா, அந்த பிராமண பெண், அந்த பதிவிரத்தை, அந்த குழந்தைய எல்லாம் என்ன ஆனான்னு தெரியலையே. நானும் ஒரு 6 மாசங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேல நான் வந்து பாக்குறேன்னு சொன்னனே தவிர மறந்து போயிட்டேன். அதுக்கு மேல அவளை கவனிக்காமையே விட்டுட்டேனே, ஆத்த விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு வேற கட்டளை போட்டிருந்தேனே. பதிவிரத்தையான அவள் ஆகாரத்துக்கு என்ன பண்ணாலோ யாருக்கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பா, உத்தமமான ஸ்திரீயாச்சே, இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கறதெல்லாம் அவளுக்கு பழக்கமே கிடையாது, ஒருவேளை பட்னி இருந்து ஏதாவது ஆயிடுத்தோன்னு பல பயம் இவனுக்கு மனசுல. 6 மாசங்களுக்கு தேவையான தானியத்தை கொடுத்தோம், 6 மாசத்துக்கு மேலாவே ஆயிடுத்தேன்னு பதறி போட்டான். பதறி போய் அரண்மனையில இருக்கிற ஒரு வேலைக்காரனை அனுப்பி அந்த சுதர்மினியும் குழந்தையும் குடி வச்சிருந்த ஆத்துக்கு அனுப்பி அவ எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வா அப்படின்னா, போனவன் போய் பதறி அடிச்சுட்டு திரும்பி வந்தான். சுதர்மணியும் செத்து போயிட்டா, குழந்தையும் செத்து போயிட்டு, அவளுடைய சரீரம் மொத்தம் ஜீரணமாகி வெறும் எலும்பு மட்டும் தாண்டா இருக்கு ராஜா அங்க அப்படின்னு வந்து சொன்னான் பதறி போய் வந்தவன். இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. ஒரு உத்தமமான வேத தியானம் பண்ணின பிராமணனுக்கு உன்னுடைய ஆமடையாலையும் குழந்தையும் பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்து நம்மளை நம்பி விட்டுட்டு போனான் அவன். அந்த பெண்ணும் நல்ல பதிவிரத்தை, உத்தமமான ஒரு ஸ்திரீ ரத்னம் அவள், பிஞ்சு குழந்தை, வாய திறந்து பேச தெரியாத குழந்தை, அவளுக்கு இப்படி ஒரு கொடுமையை பண்ணிட்டோமே, நம்மளை நம்பி இருந்தாவா செத்து போயிட்டாலே இவனுக்கு என்ன பதில் சொல்ல போறோம், அந்த ஆத்மாக்கள் எப்படி நம்மளெல்லாம் சபிச்சதோ தெரியலையேன்னு பயந்து போயிட்டான். இருந்தா கூட தான் பண்ண இந்த தப்பையெல்லாம் மனசுல போட்டு நொந்துண்டு புழுங்கிண்டு கிருஷ்ணசர்மாவினிடத்திலே உண்மையை உடனே சொல்லாம கிருஷ்ணசர்மாவை பார்த்து, சுவாமி நமஸ்காரம், உங்க ஆமடியாலும் குழந்தையும் ஒரு குறையும் இல்லாம சௌக்கியமா இருக்கா, இப்பதான் மலைக்கு போய் திருவேங்கடமுடையான சேவிச்சுட்டு வரேன்னு கேட்டா என்னண்ட, நான் பரம திருவேங்கடமுடையானுடைய பக்தனானபடினாலே யாரானும் திருவேங்கடமுடையான சேவிக்கணும்னு கேட்டா சரி நீங்க போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமோ, என்னாலே பெருமாளை சேவிக்கிற ஆசை கேட்கறா, போயிட்டு வரட்டும்னு நானும் ஆசையா அவளுக்கு அனுமதி கொடுத்தேன். தோ இப்பதான் திருமலைக்கு போயிருக்கா, போய் சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சுட்டு நாளைக்கு திரும்ப வந்துடுவா. நாளைக்கு வரைச்சு நான் கையோட அழிச்சுட்டு வந்து உங்களாண்டு ஒப்படைக்கிறேன். இப்ப உங்களுக்கு வேணுன்ற ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டான். அவனும் இவன் சொன்னது உண்மைன்னு நினைச்சுட்டு அந்த கிருஷ்ண சர்மாவும் அரண்மனையில தழுவி பண்ணி சாப்பிட்டு அப்படி இருந்துட்டான். ஒரு நாள் இவனுக்கு துக்கம் தொண்டை அடைக்கிறது, இப்படி பண்ணிட்டோம். அந்த உண்மைய கூட அந்த பிராமணன் இடத்துல சொல்லல, நாம சொல்ற பொய்ய கூட அந்த பிராமணன் நம்பி இன்னும் தங்கிட்டு இருக்கானே, நம்மள நம்புறானே, எப்படி அந்த அம்மாவையும் குழந்தையும் மீட்க போறோம்னு பயத்தோட இவன் தினம் மூணு வேலையும் திருவேங்கடமுடியான போய் சேவிக்கிற வழக்கம் உண்டு இவனுக்கு. திருவேங்கடமுடியான் என்ன சொன்னான்னு சோழபுத்திர பிரியாய என்ற நாமாவளியிலே பார்த்தோம். ஏ ராஜா, நீ எனக்கு பிரிய சகன், எனக்கு பிடித்த மிகவும் நெருங்கிய நண்பன், தினம் மூணு வேலையை நீ வந்து என்ன சேவிக்கணும், நான் உன்னோட கலந்து பேசணும்னு பெருமாள் தன்னுடைய ஆசையை வெளியிட்டான்னு பிரம்மாண்ட புராணம் சொல்லித்து, அதுக்கேற்ப இந்த சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய சோழ தேசத்த ராஜாவும் பெருமாள் தினம் மூணு வேலையும் போய் சேவிச்சுட்டு வந்தான். பெருமாள் நிறைய உபதேசங்கள் எல்லாம் இவனுக்கு பண்ணினார். அர்ச்சாவதார சமாத்திய மீறி இறங்கி வந்து விக்கிரகமாவே இவனோட பேசினாருன்னு எல்லாம் பார்த்தோம். அப்படி பரம பக்தனா இருக்கிறபடினாலே வேலை வேலைக்கு பெருமாள் அண்ட போவான். இந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் கால சுத்திக்கிறதுன்னா பெருமாள் காலில போய் உழுந்து நீதான் வழி சொல்லணும்னு தார்த்திப்பான், பெருமாள் அவனை காப்பாத்துவார். அந்த மாதிரி பெருமாளை நம்பி வாக்கு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு சொல்ல முடியாத துக்கத்தோடைய கூட அழுதுண்டு கதறிண்டு பெருமாள் சன்னதியில போய் திருவேங்கடமுடியான் முன்னால சாஷ்டாங்கமா அவன் காலில் உழுந்து சேவிக்கிறான். பிரபு, என்னுடைய மடத்தனத்தினாலும் நான் தான் இந்த ராஜ்யத்தை நன்னா காப்பாத்துறேன்ற கர்வத்தினாலும் இந்த பிராமணன் ஒப்படைச்சிட்டு போன ஆமடியாலயம் குழந்தையும் நான் காப்பாத்தாம விட்டுட்டேன், செத்து போயிட்டா, அவ சாகரத்துக்கு நான் காரணமா இருந்துட்டேன், பல நாளா எடுத்து போட்டு இருக்க இறந்து வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு, இப்ப அந்த பிராமணன் என்னை நம்பி வந்து ஆமடியாலயம் குழந்தையும் கொடுன்னு கேக்குறான், எப்படிறாப்பா நான் கொடுப்பேன், நீ தான் காப்பாத்தணும்னு பதறி கதறி அழறான். இப்ப நான் என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தேன், நீ இருக்கிற தைரியத்துல நீ என்ன காப்பாத்துவ அப்படின்ற ஒரே ஒரு தைரியத்துல உன் மேல இருக்கக்கூடிய மகா விசுவாசத்திலே நான் உன்னை சரணாகதி பண்ண பிரபன்னானபடினாலே என் தெய்வம் என்ன காப்பாத்தோன்ற நம்பிக்கையில பெருமாள் சேவிக்க போயிருக்கா, நாளைக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த வார்த்தையை நீ தான் சத்தியமாக்கணும், நீ தான் அவளை வந்து உயிர்ப்பித்து கொடுக்கணும், உன்னை விட்டா கதி இல்லை, இங்க இருந்து போக மாட்டேன்னு காலை புடிச்சுட்டாங்க கிட்டியா. பெருமாள் பார்த்த நம் காலை பிடித்த நம்முடைய சரணாகத்தனுக்கு எவ்வளவு கஷ்டம்னாலும் நாம தானே காப்பாத்தணும், நம்முடைய பொறுப்பாச்சேன்னு அந்த சக்கரவர்த்தி ராஜாவை பார்த்து பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார். இத ஈசான திக்பாகே த்வஸ்தி கூட்டாபிதம் சுபம் தீர்த்தமஸ்தி ததஸ்தோயம் சமாஹ்ருத்ய சுபாவனம் சுதர்மின்யா சுதஸ்யாபி சரீரமபிஷேசய சபுத்ராசௌ பிரசுப்தேவ ததா உத்தாஸ்யதி த்ருவம் விஸ்வக்சேனஸ்ததே யுக்த்வா தோயமாஹ்ருத்ய தீர்த்ததஹ சுதர்மின்யா சரீரம் ததவ்யர்ஷித சுதஸ்ய ச அப்படின்னுட்டு இதெல்லாம் பெருமாளுடைய வாக்கியம். பிரம்மாண்ட புராணத்திலே இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் இதெல்லாம் பெருமாள் சாதிக்கிறார். இங்கிருந்து ஈசான மூலையில இருக்கக்கூடிய அஸ்தி கூட்டம்னு ஒரு தீர்த்தம் உண்டு, பரம பவித்திரமான மங்களமான புண்ணிய தீர்த்தம் அது. அந்த தீர்த்தத்திலே இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்துட்டு வந்து இந்த சுதர்மினியினுடைய எலும்பு கூட்டு மேலையும் அந்த குழந்தையினுடைய எலும்பு கூட்டு மேலையும் அபிஷேச்சையா அபிஷேகம் பண்ண வேணும். சுதர்மின்யாக சரீரம் அபிஷேச்சையா, சுதர்மினியினுடைய சரீரத்திலே அபிஷேகம் பண்ணணும். சரீரம் எங்க இருக்கு, எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு, அந்த எலும்பு கூடு மேல அந்த ஜலத்தை கொண்டு குளிப்பாட்டணும். சுதஸ்யாபி சரீரம் அபிஷேச்சையா, அந்த குழந்தையினுடைய சரீரத்திலும் அந்த தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணி வைக்க வேணும். அப்படி பண்ணினால் ச புத்திரா அசௌ பிரசுக்தேவ ததா உத்தாசிதி த்ருவம், அவ அப்படி தூக்கத்தில இருந்து கண் விழித்து எழறா போல அந்த எலும்பு கூடானது அப்படி சரீரம் பெற்று உயிர்த்து எழுந்து கொள்ளும். இந்த யார் பண்ணணும் தெரியுமோ, விஸ்வக்சேனஸ்ததே யுக்த்வா தோயமாஹ்ருத்ய தீர்த்ததஹ, விஸ்வக்சேனரே, என்னுடைய காரியங்களை பண்ணுவதற்காகவே என்னுடைய படை தளபதியாக என்னுடைய கைங்கரிய ஸ்ரீமானாக என் திருவடிகளின் கீழே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சேனை முதலியாரே சேனாதிபதியே, நீங்க போய் அந்த அஸ்திகூட தீர்த்தத்துக்கு போய் உங்க கையால தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து சுதர்மீனியினுடையவும் அந்த குழந்தையுடையவும் எலும்பு கூட்டின் மேல அந்த ஜலத்தால அபிஷேகம் பண்ணுங்கோ. அஸ்தின்னு சொல்லக்கூடிய அவளுடைய எலும்பு மேல அந்த தீர்த்தத்தை நீங்க சேர்த்தீங்களானா அந்த எலும்புல இருந்து பிரிந்து போன சரீர பாகங்கள் எல்லாம் ஒன்னா கூடி அஸ்தியானது கூடி சரீரம் உயிர்த்தெழுந்து வந்து அவ பொழைச்சுப்பா. அப்படி அஸ்தியை கூட வைக்கிற தீர்த்தமானபடியினாலே அஸ்தி கூட்ட தீர்த்தம்னு அந்த தீர்த்தத்துக்கு பெயர் விளங்கும் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுத்து அனுகிரகம் பண்றான். அப்படி விஸ்வக்சேனர் போனார், அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து அந்த ரெண்டு எலும்பு கூட்டைக்கும் அபிஷேகம் பண்ணினார். சுதர்மினியும் குழந்தையும் தூங்கி எழுந்தவா கண் விழிக்கிறா போல போயிச்சுண்டா. ராஜா தப்பித்தான், பெருமாளுக்கு சந்தோஷம். ராஜா பயப்படாதே, அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் காப்பாத்துறதுக்கான வழி நான் சொல்றேன். உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், உன் சார்பில் உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததோ அதை சொல்லிட்டேன், ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன் கேளு. இந்த கிருஷ்ணசர்மா காசிக்கு போறச்ச என்ன பண்ணான் தெரியுமோ, உன்னிடத்துல வந்து ஆமடியாலையும் குழந்தையும் ஒப்படைச்சிட்டு போனான்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, மலைக்கு வந்து என்னை சேவிச்சுட்டு என்னிடத்துல பிரார்த்திச்சுட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் போனான் அவன். அவனுடைய மனைவியும் மகா பதிவிரத்தை உத்தமர், ரொம்ப உத்தமியவள், கற்பு கரசி, அவளுக்கும் என்னிடத்திலே அதிகமான பக்தி உண்டு. அதனால நல்லபடியா நான் யாத்திரை போயிட்டு வரேன், உன்னை நம்பிதான் போறேன், என்ன நல்லபடியா யாத்திரை கழிச்சுண்டு போய் திரும்ப அழிச்சுண்டு வந்துடுன்னு பிரார்த்தித்தான். நான் போயிட்டு வர வரைக்கும் என்னுடைய ஆமடியாலையும் குழந்தைய நீ தான் காப்பாத்தணும்னு பிரார்த்திச்சுண்டான். அதனால அவனுடைய யாத்திரையை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டியதும் அந்த ஆமடியாலையும் குழந்தையும் நல்லபடியா ரட்சித்து ஒப்படைக்க வேண்டியதும் என்னுடைய கடமை. அதனால நான் என்ன பண்ணினேன் தெரியுமோ, நீ அவளை கவனிக்காம விட்டுட்டு அவ செத்து போனா விட்டு கூட அவளுடைய சரீரம் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் ஆகி வெறும் எலும்பு கண்ணுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு எல்லாம் எலும்பு தான் மிஞ்சித்து. அவளுடைய பிராணனை யமன் கிட்ட ஒப்படைக்காம நான் என்னென்ன காப்பாத்தி வச்சுட்டு இருக்கேன். சுதர்மினி அவளுடைய குழந்தையுடைய பிராணன் யமனிடம் இன்னும் போய் சேரல, என்னண்டதான் இருக்கு, என்னுடைய சரீரத்திலேயே வச்சுட்டு இருக்கேன். அதனால விஸ்வக்சேனர் போய் அந்த கூட தீர்த்தத்தை கொண்டாந்து அந்த எலும்புல கொட்டினாரானா என்னிடத்துல இருக்கிற பிராணன் போய் தங்கறதுக்கு ஒரு சரீரம் கிடைச்சிடும், அந்த சரீரம் உற்பத்தி ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற பிராணன் அந்த சரீரத்துல புகுத்துவேன், அவ வந்து புனர்ஜென்மம் பெற்றது போல தூங்கி எழுந்துக்கிறாப்புல எழுந்து நிம்மதியா வாழ்வா அப்படின்னு பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, பாடம் மட்டுமல்ல நம்முடைய சம்பிரதாயம் நம்ம பெரியவாளுடைய அனுஷ்டானம் என்னன்னா, நாம கூட ஆத்துல இருந்து வெளியில கிளம்புறச்ச நம்ம ஆத்து பெருமாள் இடத்துல போய் பெருமாளை சேவித்து பிரார்த்திக்கணும். சுவாமி நான் வெளியில கிளம்புறேன், நல்லபடியா போய் காரியத்தை முடிச்சுட்டு வரணும், நீ தான் அனுகிரகம் பண்ணணும், ஆத்தையும் பார்த்துக்கோ என்னையும் பார்த்துக்கோன்னு பெருமாளை பிரார்த்திச்சுட்டு போறது நமக்கு வழக்கம். ஏதோ காரியம், அம்மா வாத்துக்கு போறேன், இவாத்துக்கு போறேன், ஏதோ காரியமா போறேன், வெளியூர் போறேன், வர ஒரு வாரம் ஆகும், ஏதோ வைத்தியத்துக்காக போறேன், யாத்திரை போறேன், திவதேசத்துக்கு போறேன், எதுனாலும் சரி கிளம்புறதுனாலே பெருமாள் இடத்துல போய் பெருமாளை பிரார்த்திச்சுண்டு பெருமாள் இடத்திலே போறேன்னு முறையிட்டுட்டு நீ தான் காவல்னு அவனை வரிச்சுட்டு அவனை பிரார்த்திச்சுண்டுதான் கிளம்பணும். அப்படி அவனிடத்திலே பொறுப்பை ஒப்படைச்சிட்டோமானா நம்ம காப்பாற்ற வேண்டிய பாரத்தை அவன் சுமக்கிறான் அவன் தலைமையிலே. அதனால நம்முடைய பாவத்தினாலே நம்முடைய விதியினாலே நமக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடக்கும்படியா இருந்தாலும் கூட பெருமாள் அதை பொறுப்பேற்றுண்டு நம்மளை ரட்சித்து கொடுக்கிறான். ஆகையினாலே புண்ணிய தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடுறதா இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கம் திருமலை முதலான பெரிய திவதேசங்களுக்கு போய் பெருமாள் சேவிக்கிற பெருமாள் காரியமாகவே இருந்தாலும் சரி, ஆத்து பெருமாள் இடத்துல போய் போயிட்டு வரேன்னு பிரார்த்திச்சுண்டு நீதான் பொறுப்பு நீதான் காப்பாற்றணும்னு பிரார்த்திச்சுட்டு போறதுன்றது வழக்கம் நம்ம பெரியவா இன்னைக்கும் மனுஷானத்துல வச்சுருக்கா ஆச்சாரியால் உள்பட. அதனால அது நமக்கு இங்கே ஒரு பாடம். விஸ்வக்சேனர் போனார், அஸ்திகூட தீர்த்தத்திலேருந்து தீர்த்தத்தை கொண்டாந்து அபிஷேகம் பண்ணினார், சரீரம் வந்துடுத்து பெருமாள் தன் திருமேனியிலே வைத்திருந்த இவாளுடைய பிராணன் அதுக்குள்ள புகுத்தினர், ரெண்டு பேரும் தூங்கி விழிச்ச மாதிரி எழுந்துட்டான். எழுந்த உடனே அவ ரெண்டு பேரையும் தன்னுடைய சன்னதிக்க பெருமாள் வரவழைத்தான். எதுக்கு சன்னதிக்க வர வைக்கணும் பெருமாள், அந்த ஆத்திலேயே இருந்தா இவன் போய் அழிச்சுட்டு போயிடுவானோ இல்லையோ. ராஜா என்ன சொன்னான், கிருஷ்ணசர்மாவின் இடத்துல உன்னுடைய ஆமடியாலும் குழந்தையும் திருவேங்கடமுடியான சேவிச்சுட்டு வரேன்னு மலைக்கு போயிருக்கா, பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாலானா உன் கையோட ஒப்படைச்சிடுறேன்னு சொன்னானோ இல்லையோ. அப்ப அவ பெருமாளை மலையில போய் சேவிக்கணுமா இல்லையா, தன்னுடைய பக்தனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க வேணும் என்பதற்காக விஸ்வக்சேனரை விட்டு அவளை அழிச்சுண்டு வர வச்சு அவ ரெண்டு பேருக்கும் பெருமாள் சேவை கொடுத்து, ஏ பெண்ணே உன்னுடைய ஆமடியான் பிரார்த்திச்சுண்டு போனதுக்கு தகுந்த மாதிரி அவன் நல்லபடியா போய் தீர்த்தமாடி யாத்திரையை முடிச்சுன்னு வந்துட்டான், உன்னையும் குழந்தையும் கூட நல்லபடியா நான் காப்பாத்திட்டேன், உங்களை அவள் இடத்துல ஒப்படைக்க போறேன் அப்படின்னு அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் கூட பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு சேவை சாதித்து அவளோட பேசி அனுகிரகித்து அனுப்பி வைத்தான் பெருமாள். நாம் அவனிடத்திலே பிரார்த்திக்கணும் அப்படின்ற ஒண்ணு மட்டும்தான் பெருமாள் எதிர்பார்க்கிறான். திருவாய் மொழியில் ஆழ்வார் சொல்றச்ச, அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அறியன்னு சாதிப்பர். நாம பெருமாளை விட்டு ஒரு படி அப்படி பின்னோக்கி போனோம்னு நினைச்சா பெருமாள் நாலு படி பின்னோக்கி போயிடுவான், அப்படின்னா பெருமாளை விட்டு விலகணும்னு நினைச்சா அவனும் விலகி போயிடுவான். அணுகில் அணுகும் பெருமாளிடத்திலே நெருங்கி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பெருமாள் 10 அடி நம்ம நோக்கி எடுத்து வச்சு நம்ம பக்கம் நெருங்கி வருவான். ஆகையினாலே பெருமாள் நம்ம கிட்ட நெருங்கி வர்றதும் நம்மளை விட்டு விலகி போறதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்மளுடைய பிரதம பிரயத்தனம்னு சொல்லக்கூடிய முதல் முயற்சி அது பெருமாளே வானான்னு தூரமா விலகி ஓடுறதோ இல்ல பெருமாள் தான் ஓணும்னு அவன் காலை பிடிக்கிறதோ நம்ம கையில இருக்கு. ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பெருமாள் பலவிதமா நமக்கு அனுகிரகம் பண்றான்னு. ஆகையினால பெருமாள் சேவை கிடைச்சது வாளுக்கு. இப்ப ராஜாவினிடத்துல இந்த சக்கரவர்த்தியினிடத்துல பெருமாள் ஒரு வார்த்தை சாதிக்கிறார். ஏ ராஜா, என்னுடைய நண்பனே, இந்த திருமலை என்னுடைய மகிமையை பார்த்தியோன்னு. இந்த மலையினுடைய மகிமையை சனகர் சனத்குமாரர் முதலான யோகிகளுக்கும் கூட முழுசா புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலான தேவர்களுக்கும் கூட இந்த மலையினுடைய பெருமை முழுசா தெரியாது. எவன் எதை மனதால் விரும்பினாலும் கூட இந்த மலையினுடைய மகிமையால் அது அவனுக்கு கிடைக்கும். அது இந்த மலையினுடைய விசேஷமான ஒரு சாநித்தியம், ஒரு சக்தி. ஆகையினால உன்னுடைய எண்ணமும் நிறைவேறியது, கிருஷ்ண சர்மாவினுடைய பிரார்த்தனையும் பலித்தது, அவாளையும் காப்பாத்தின. ஆகையினால யாரெல்லாம் என்ன இந்த மலைய இந்த தீர்த்தங்களை நம்புறீங்களோ அவளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு பெருமாள் தெரியப்படுத்துறார். இப்போ இந்த ராஜாவானவன் கிருஷ்ண சர்மாவை கூட்டு அவனிடத்திலே சுதர்மணியையும் குழந்தையும் ஒப்படைச்சுடுறான். ஒப்படைச்சிட்டு குடும்பமா சேர்ந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரா. திரும்பவும் பெருமாளை சேவிக்கிறா. பெருமாளை சேவித்த போது பெருமாள் சுதர்மினிய பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். சுதர்மினி என்ன சொல்றா, பிரபு, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனான உன்னை நேர சேவிச்சுட்டேன், நீ என்னோட வாய திறந்து பேசிவிட்ட, இதுக்கு மேல எனக்கு என்ன வரம் நான் கேட்பேன்னு நீ நினைக்கிற சுவாமி. உன் திருவடிகள்ல எனக்கு என்னும் நிலையான பக்தி மாறாமல் இருக்க வேண்டும், அது ஒண்ணுதான் எனக்கு பிரார்த்தனை. நம்ம பெரிய மகாபக்த, பெருமாள் நமக்கு சேவை கொடுத்துட்டார், நம்மளோட பேசிட்டாருன்ற அகங்காரம் எனக்கு துளியும் வரக்கூடாது. இந்த பக்தி என்னைக்கும் மாறாமல் இருக்க வேண்டும், அந்த வரத்தனை கொடுக்கணும்னு பிரார்த்தித்தா. பெருமாள் அப்படியே ஆகட்டும்னு அந்த வரத்தை கொடுத்தார். கடைசி வரைக்கும் பரம ஸ்ரீ வைஷ்ணவையா மகா பாகவதோத்தமையா சுதர்மணி வாழ்ந்துட்டு வந்தா. இந்த ஆச்சரியத்தை பார்க்க, அதாவது செத்து போன உடம்பு உயிர் பெற்று வந்து பெருமாள் இடத்துல வர வாங்கிக்கிறத பாக்கிறதுக்காக பிரம்மா ருத்ரன் இந்திரன் சனகாதி மகர்ஷிகள் யோகிகள் தேவர்கள் எல்லாரும் மலைக்கு வந்து சேர்றா. வந்து சேர்ந்து இப்படி வந்து நடக்க முடியாத காரியத்தை, அதாவது செத்தவாளை பொழைக்க வச்ச காரியத்தை பண்ண விசேஷமான தீர்த்தம் மலை பெருமாள் எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணி அவளும் அந்த அஸ்திகூட தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பெருமாளை சேவிக்கிறார். இது சுதர்மினியினுடைய வரலாறு சரித்திரம். இது பிரம்மாண்ட புராணத்திலே இருக்கிறது. இதே சரித்திரம் சில மாறுதல்களோட பவிஷ்யோத்தர புராணத்திலும் கூட இருக்கிறது. ஆனால் சாரம் இதுதான். ஆகையினாலே இப்போ கடைசியா சொல்லிட்டு வர நாமாக்களை எல்லாம் பிரம்மாண்ட புராணத்திலிருந்து சுவாமி தொகுத்ததுனால பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கிற விஷயங்களை வைத்து இந்த கதையை அடியே நீங்க விஞ்ஞாபித்தேன். இந்த கதையின்படி சுதர்மினிக்கு உயிர் அளித்த பிராணனை கொடுத்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா என்று செத்த சுதர்மினியையும் குழந்தையும் பொழைக்க வச்ச பெருமாள் திருவடிகள்ல பக்தி உண்டாக வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். சுதர்மினி சுசைதன்ய பிரதாத்ரே ஸ்ரீ வெங்கடேசாய நமகா. அடுத்தது 91வது நாமாவலி. மதுகாதினே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் மதுகாதி என்பது. மது என்கிற அசுரனை அழித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாலே சுதர்மினிக்கு உயிர் கொடுத்தான் பெருமாள் அப்படின்னுட்டு அவனுடைய பக்த பராதீனத்துவம், அவனுடைய பக்தர்கள் அவனுடைய அடியவர்கள் பாகவதர்களுக்கு அவன் கட்டுப்பட்டிருக்கிறான் என்கிற உயர்ந்த குணம் தெரிவிக்கப்பட்டது. சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா பெருமாளுடைய பரம பக்தன், அவன் தன்னுடைய கடமை செய்யறதுக்கு மீறி அவ செத்து போயிட்டா, இருந்தாலும் அவன் வந்து நாளைக்கு ஒப்படைக்கிறேன் வாக்கு கொடுத்துட்டதுனால அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு அவளை உயிர் வர வைக்கிறான். காசிக்கு போறச்ச அவன் பிரார்த்தி சென்று போனதுனால அவனை பத்திரமா காப்பாத்தி வச்சிருக்கான். அவனுடைய ஆவணையாலையும் குழந்தையும் மீட்டு கொடுத்தான். இந்த மாதிரி பக்தா என்னென்ன கேட்கிறாரோ அதெல்லாம் நான் பண்றதுக்கு சித்தமா காத்துருக்கேன்னு பக்தாளுக்கு இவன் அடிமையாட்டமா வேலை பார்க்கிறான் பெருமாள். அந்த மாதிரி பக்தாளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பக்த பராதீனத்துவம் என்கிற உயர்ந்த குணம் உன நமாவளியில அனுபவிக்கப்பட்டது. சக்கரவர்த்தி என்கிற அரசனுடைய பக்திக்கும் சுதர்மினி என்று சொல்லக்கூடிய பாகவதோத்தமையினுடைய பக்திக்கும் பெருமாள் வசமாகி வசியப்பட்டு மயங்கி அவளுக்கு அனுகிரகம் பண்ண விஷயம் அங்கே சொல்லப்பட்டது. அதே போல இந்த சுதர்மினி, இந்த கிருஷ்ணசர்மா, இந்த சக்கரவர்த்தி ராஜா இவால போல பகவானை ஆசிரியத்து அவனிடத்திலே கஷ்டமெல்லாம் தீர வேணும் என்று பிரார்த்தித்த பிரம்மா முதலான தேவர்களுடைய கஷ்டத்தை பெருமாள் தீர்த்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரவே அதை பத்தி இங்க சொல்ற. மது அப்படின்னு ஒரு அசுரன் பிரம்மாவரிடத்திலிருந்து வேதங்களை எல்லாம் கவர்ந்துண்டு போய் வேதம் இல்லாமல் பிரம்மா திக்குமுக்காடி போய் தேவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு லோகமே ஸ்தம்பிச்சு போய் எல்லோரும் ஒரு கஷ்டத்துக்கு ஆளானார்கள். அப்போ பிரம்மாணவானவன் தனக்கு வேதங்களை உபதேசம் பண்ணின பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே போய் சேவித்து, எம்பெருமானே நான் வேதத்தை கோட்டை விட்டுட்டேன், மதுவுன்னு சொல்லக்கூடிய துஷ்ட ராட்சசன் அபகரிச்சுட்டு போட்டான், அவனிடத்திலேருந்து வேதங்களை மீட்டு ரட்சித்து எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும், லோகங்களை எல்லாம் காப்பாற்ற வேணும்னு பிரம்மா பிரார்த்திக்கிறான். அப்போ பெருமாள் அந்த மதுன்னு சொல்லக்கூடிய அசுரனை சமகாரம் பண்ணி வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு மீண்டும் உபதேசம் பண்றார். அதனாலே மதுசூதனன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். மதுவை அழித்தவன், மதுவை சமகாரம் பண்ணினவன், மதுன்னு சொல்லக்கூடிய துஷ்ட அசுரனை கொன்றவன் திருநாமம். சரி, அது எப்பயோ நடந்தது, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், ஏன் இங்க வந்து மதுசூதனகா மதுகாதினே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த சுதர்மினியினுடைய சரித்திரத்தை சொல்ல வந்த பிரம்மாண்ட புராணத்திலே பெருமாள் சக்கரவர்த்தி ராஜாவை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்ல ரெண்டு இடத்துல மதுசூதனஹா அப்படின்ற வார்த்தை, அந்த பதம் வருது. பெருமாளுடைய வாக்காலே நான் மதுசூதனன் அப்படின்னு பெருமாள் சொன்னதை கேட்ட திருவனன் தாழ்வான், மதுசூதனன் பெருமாளுக்கு பெயர் ஏற்படுவதற்கு என்ன காரணமோ அந்த சரித்திரத்தை நினைச்சுக்கிறார், அது ஞாபகத்துக்கு வருது, உடனே அதை வந்து ஒரு நாமாவளியா அமைக்கிறார். திருவேங்கடமுடையான் தன்னை மதுசூதனன் என்று சொல்லிக் கொண்டதினாலே, ஒன்னுக்கு ரெண்டு முறை சொல்லிக் கொண்டதினாலே, அந்த மதுவை அழித்து வேதங்களை மீட்டுக் கொடுத்து பிரம்மாவையும் தேவர்களையும் காப்பாற்றின மதுசூதனன் இந்த திருவேங்கடமுடையான் தான் என்று நிரூபிக்கிறார் திருவனன் தாழ்வான். பவிஷ்யோத்தர புராணத்திலே அஸ்திகூட தீர்த்த மகிமையை தெரிவிக்கக்கூடிய பிரகரணத்தில் பெருமாள் தனக்கு மதுசூதனன் என்கிற பெயரை தானே சொல்லிக் கொள்கிறான். அந்த ஸ்லோகத்திலே இதி பிரணம்ய தேவேசம் ஸ்திதஸ்தூண்ணீம் நிருபோத்தமா சாந்தயன் மதுரைர் வாக்கியருவாச்ச மதுசூதனஹா அப்படின்னு ஒரு இடத்துல மதுசூதனஹான்னு பெயர் வருது. இன்னொரு இடத்துல அத ராஜானமாஹூய புரோவாச்ச மதுசூதனஹா அப்படின்னு ரெண்டு இடத்துல பிரம்மாண்ட புராணத்துல மதுசூதனஹான்னு பெருமாள் தன்னை சொல்லிக்கிறான். பவிஷ்யோத்தர புராணத்திலே தத்ர கிஞ்சித் தேவகாதமாசாத்ய மதுசூதனஹா அப்படின்னு தன்னை பெருமாள் மதுசூதனன் சொல்லிக் கொள்வதனாலே அவன் எப்படி மதுசூதனன் என்ற பெயர் பெற்றான் அப்படின்ற சரித்திரத்தை இங்க நினைவு கூறுகிறார். அந்த மதுவை சம்ஹாரம் பண்ணி வேதத்தை மீட்டு கொடுத்து வேதம் திரும்ப வந்தபடியினாலே பழையபடி சிருஷ்டி காரியத்தை தைரியமா நிம்மதியா நிச்சிந்தையா பிரம்மா பண்ணிட்டு இருந்தான், லோகங்கள் எல்லாம் நன்னா வாழ்ந்தது. அதனாலே வேதமானது எப்போதும் ரட்சிக்கப்பட வேண்டும், வேதமானது எப்போதும் பாராயணம் பண்ணப்பட வேண்டும், வேத சப்தம் கேட்க கேட்கத்தான் லோகம் லோகமா நல்லபடியா இருக்கும் அப்படின்றதுனாலே அந்த வேதத்துக்கு ஒரு கலக்கம் வந்த போது, வேத சப்தமே நடமாடாமல் இருந்த போது, கிட்டத்தட்ட உலகத்திற்கு பேரழிவுன்னு சொல்லக்கூடிய அந்த காலத்திலே உலகம் முற்றிலும் அழிந்து விடாதபடிக்கு அந்த வேதத்தை மீட்டு காப்பாத்தி கொடுத்த பெருமாள். அதை எப்படி பண்ணினான், அந்த வேதத்தை கவர்ந்துண்டு போன மதுவை சம்ஹாரம் பண்ணினது மூலமா பண்ணினான். அதனாலே மதுசூதனன் அப்படின்னா வேதத்தை ரட்சித்தவன் அப்படின்னு அர்த்தமாருது. அப்படி மதுவை கொன்று வேதத்தை ரட்சித்த பிரம்மா முதலான தேவர்களை காப்பாற்றின திருவேங்கடமுடையானுக்கு நமஹா அப்படின்னு இங்க தெரிவிக்கிறார். மதுகாதினே ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. 92வது நாமாவளி ஸ்ரீகிருஷ்ணாக்ய விப்ரவேதாந்த தேசிகத்வ பிரதாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் கிருஷ்ணாக்கிய விப்ர வேதாந்த தேசிகத்துவ பிரதஹா என்பது. இது ரொம்ப ஆச்சரியமான, நமக்கெல்லாம் ரொம்ப பிடித்த, நம்முடைய ஆச்சாரியரான சுவாமி தேசிகன் விஷயமான ஒரு அனுபவம். இதுக்கு முன்னாடி நாமாவாலே சுதர்மினின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பத்தி சொன்னார். அந்த பெண்ணுடைய கணவனுக்கு கிருஷ்ணசர்மான்னு பேருன்னு பார்த்தோம். அந்த சுதர்மினியையும் குழந்தையையும் பெருமாள் உயிர் வர வைத்து அவளுக்கு புனர்ஜென்மம் கொடுத்து கிருஷ்ணசர்மாவினிடத்திலே ஒப்படைக்கிறார். அப்ப கிருஷ்ணசர்மா சுதர்மினி குழந்தை மூணு பேரும் பெருமாளை சேவிக்கிறார். பெருமாளை சேவிச்ச போது பெருமாள் சுதர்மினிடத்துல என்ன வர வேணும் கேளுன்னா, பெருமாளே உன்னுடைய திருவடியில நிலையான பக்தி மாறாமல் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறா. அப்படியே ஆறுதுன்னு வரம் கொடுத்தாருன்னு பார்த்தோமோ இல்லையோ. சுதர்மினிய உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டான் பெருமாள். கிருஷ்ணசர்மாவும் பரம பாகவதோத்தமன் தானே, சுதர்மினிக்கு சமானமான பக்தியை உடையவன் தானே, பெருமாள் அவனையும் தானே என்ன வர வேணும்னு கேட்டிருக்கணும். அவனையும் கேட்டார், அவனும் ஒரு வரம் கேட்டான். அத பெருமாள் அவனுக்கும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு கொடுத்தார். நடுவுல பெருமாளுடைய வார்த்தையில மதுசூதனன்னு ரெண்டு மூணு முறை வரவே ஞாபகம் அங்கு போயிடுத்து, அதனால மதுகாதினேன்னு அந்த சரித்திரத்தை வச்சுட்டார் கொண்ட திருவனந்தாழ்வம். இப்ப அதை சொல்லி முடிச்சா விட்டு திரும்ப அந்த இடத்துக்கே போறார். கிருஷ்ணசர்மா என்ன வரம் கேட்டான், பெருமாள் அவனுக்கு என்ன வரம் கொடுத்தான் அப்படின்றது இந்த நாமாவாலே தெரிவிக்கப்படுகிறது. கிருஷ்ணாக்கிய விப்ர, கிருஷ்ணன் என்று பெயரை உடைய பிராமணனுக்கு, வேதாந்த தேசிகத்துவ பிரதாய, வேதாந்த தேசிகன் என்கிற பதத்தை பட்டத்தை கொடுத்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு அர்த்தம். வேதாந்த தேசிகத்துவம் அப்படின்னா என்ன? வேதாந்த ஆச்சாரியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேதாந்த சாஸ்திரத்திற்கு ஆச்சாரியனாக இருந்து அந்த வேதாந்த சாஸ்திரத்தை உலகத்திலே பரவ செய்வது, நடமாட செய்வது. சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தின்னு சொல்லக்கூடிய ரகசியத்திலே ஆச்சரியமா சாதிக்கிறார். பிரம்மநந்தியாதிகளுக்கு பிறகு கலியுகத்தில் சுவாமி நம்மாழ்வாரே வேதாந்த சாஸ்திர பிரவர்த்தகராகிறார். நம்முடைய விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை இந்த உலகத்திலே போதித்த ஆச்சாரியர்கள்னு பார்த்தா ராமானுஜர் காலத்துக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி டங்கர், திரமிடர், குகதேவர், பிரம்மநந்தி, பாரிஷின்னு நிறைய ஆச்சாரியால் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியால். இவாளை பத்திலாம் ஸ்ரீபாஷ்யத்துல இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் என்னென்ன வியாக்கியானங்கள்லாம் சொன்னார்களோ அதை வந்து அதே வழியில இருந்து கொஞ்சமும் மாறாமல் பதே பதே வியாக்கியாசியந்தே ஒரு ஒரு பதமாகவும் விளக்கி உரைத்து பெரிய அளவிலே நான் ஸ்ரீபாஷ்யம் பண்றேன்னு தான் ராமானுஜர் ஆரம்பிக்கிறார். அவ சொன்னது வேற, நான் சொல்றது வேறன்னு சொல்லல. அவ சொன்ன வழியிலேதான் போறேன். அவ சுருக்கமா மீடியமா சொன்னதை நான் விஸ்தாரமா விளக்கி ஒரு ஒரு பதத்துக்கும் அவா வழியிலேயே போய் விளக்கம் கொடுக்கிறேன்னு பூர்வாச்சாரியர்கள் போன வழியில தான் போறேன்னு காட்டி கொடுக்கிறார் ராமானுஜர். ராமானுஜருக்கும் முன்னாலே இந்த கலியுகத்துல யாரு வேதாந்த சாஸ்திரத்தை பரப்பின ஆச்சாரியர்கள் அப்படின்னா, பிரம்மநந்தியாதிகளுக்கு பிறகு டங்கர், திரமிடர், குகதேவர், பிரம்மநந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விசிஷ்டாத்வைத ஆச்சாரியாளுக்கெல்லாம் அப்புறமா கலியுகத்திலே வேதாந்த சாஸ்திரத்தை உலகத்தில் போதித்து பரப்பின ஆச்சாரியர் யாரு அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார்னு தெரிவிக்கிறார். அவ சம்ஸ்கிருத பாஷையிலே வேதாந்த சாஸ்திரத்தை வெளியிட்டார்கள், இவர் தமிழ் பாஷையிலே வேதாந்த சாஸ்திரத்தை வெளியிட்டார்ன்றது ஒண்ணு மட்டும்தான் வித்தியாசம். அப்படி வேதாந்த சாஸ்திரத்தை உலகத்திலே பரப்ப வேணும், போதிக்க வேணும். அந்த வேதாந்த சாஸ்திர ஞானத்தை கொண்டுதான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு தெரிஞ்சுண்டு அழியக்கூடிய பலன்கள் ஆசை இல்லாம நிலையான பெருமாளுடைய திருவடிகளே தஞ்சம் என்று பக்தியோ பிரபத்தியோ பண்ணணும்ன்ற ஞானம் வந்து காமக்ரோத லோப மோக மத ஆச்சரியங்களை எல்லாம் ஒழித்து சரணாகத்தியோ பக்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போனோம் ஒரு ஜீவன், ஒரு சேத்தனன், ஒரு மனிதன். அதற்கு வேதாந்த சாஸ்திர ஞானம் என்பது அவசியம். அப்போ அந்த வேதாந்த சாஸ்திரத்தை உலகத்துல ஒரு ஆச்சாரியன் போதிக்கணும், பரப்பணும். அந்த காரியத்தை பண்ணவாதான் நம்மாழ்வார் ராமானுஜர் இந்த ஆச்சாரியால்லாம். அந்த மாதிரி இந்த கிருஷ்ணசர்மாவுக்கு இந்த வேதாந்த சாஸ்திரத்தை உலகத்திலே போதிக்கக்கூடியதான வேதாந்த தேசிகன், வேதாந்த ஆச்சாரியன் என்கிற பதத்தை, அந்த பட்டத்தை பெருமாள் கொடுத்தான்னு இந்த நாமாவளியிலே தெரிவிக்கிறார். சுதர்மினியை பார்த்து என்ன வேணும்னு கேட்டார், நீங்காத பக்தி வேணும், நிலைத்திருக்க வேணும்னு கேட்டா சரின்னு விட்டார். அவளுக்கு கிடைச்சுடுத்து. இவனை பார்த்து கேட்டா, நான் விசேஷமா வேதாந்த சாஸ்திர பிரவர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கிறான். கேட்ட போது பெருமாள் அனுகிரகம் பண்றார் அவனுக்கு. கிருஷ்ணசர்மா நல்ல பிராமணன், நல்ல பண்டிதன், அதனால விசேஷமா பெருமாளை நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி நிறைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி பெருமாள் மனசு அப்படி குளிரும்படியா பண்ணி பெருமாள் இடத்திலே வரம் கேட்கிறான். அப்படி கேட்டபோது பெருமாள் தன்னுடைய நண்பனான அந்த சோழ தேசத்த ராஜாவான சக்கரவர்த்தியை கூட்டு, ஏ ராஜா, இந்த கிருஷ்ணசர்மான்னு சொல்லக்கூடிய பிராமணனுக்கு ஈடானவன் இந்த உலகத்துல ஒருத்தன் கிடையாது. எப்படின்னு கேக்குறியா? என்னிடத்திலே பக்தி பண்றதுலயும் சரி, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட நியமங்களை சரியா கடைபிடிக்கிறதுலயும் சரி, இவன் ரொம்ப தேர்ந்தவன். இவன மாதிரி ஒரு யோகி, இவன மாதிரி ஒரு பிராமணன் இல்லைன்னே சொல்லிடலாம். அப்பேற்பட்டவன் இவன். இதுக்கெல்லாம் விசேஷமா இவனுக்கு ஏதானும் பலன் ஏற்பட வேண்டாமா? சாதாரண ஒரு பிராமணனை போல இவன் வாழ்ந்து முடிஞ்சுடலாமா? இத்தனை உத்தம பிராமணனா வாழ்ந்த இவனுக்கு பெருசா ஏதானும் நான் பண்ண வேண்டாமா? அதனால வரப்போற ஜென்மத்திலே இந்த உலகத்திலே வேதாந்த சாஸ்திரத்தை விசேஷமா பிரவச்சனம் பண்ணக்கூடிய வேதாந்த ஆச்சாரியனா இவன் பிறப்பான். அப்படி பிறந்து வேதாந்த சாஸ்திரத்தை பல உபதேசங்கள் மூலமா, பல காலக்ஷேபங்கள் மூலமா, பல கிரந்தங்கள் எழுதுறது மூலமா இந்த உலகத்திலே பரவ செய்து, அந்த சரீரத்தினுடைய முடிவிலே என்னுடைய சுயராஜ்யமான வைகுண்டத்தை, அதாவது மோட்சத்தையும் அடைவான்னு ரெண்டு வரத்தை கொடுக்கிறார் பெருமாள் இந்த கிருஷ்ணசர்மாவுக்கு. என்ன சொல்லி கொடுக்கிறார்? கிருஷ்ணசர்மா ச சந்துஷ்டோ விஸ்மிதஸ்ச மகாமுனே பிரணம்ய ஸ்தோத்ரயாமாச தேவதேவம் ரமாபதிம். கிருஷ்ணசர்மான்னு சொல்லக்கூடிய பிராமணன் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட, மலர்ந்த முகத்தோடு கூட, நான் யாத்திரைக்கு போயிட்டு வர வரைக்கும் என்னுடைய ஆமடியாலையும் குழந்தையும் பத்திரமா காப்பாத்தி என்னண்ட ஒப்படைச்சிங்களே சுவாமி அப்படின்னுட்டு பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா பெருமாளை விழுந்து விழுந்து சேவித்து நிறைய ஸ்தோத்திரங்களாலே பெருமாளை தேவதேவம் ரமாபதி, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமான அலர்மேல் மங்கை கேள்வனை ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ரீனிவாசனை ஸ்தோத்திரம் பண்ணி, தேவதேவ நிருபம் பிராகனச்சாஸ்திய சத்ருஷோ புவி விப்ரஸ்யமை பக்தஸ்ய ததைவ நியதாத்மனஹ அசௌ ஜன்மாந்தரே ராஜன்னே த்ரையந்தார்த்த பிரவர்த்தகஹ பவிஷ்யதி ததந்தே ச மத்ஸாயுஜ்யமவாப்ஸ்யதி. இப்படி எனக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக என்னை விழுந்து விழுந்து சேவித்து பல ஸ்தோத்திரங்களாலே மகிழ்வித்த இந்த கிருஷ்ணசர்மாவுக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அவனுடைய பெயரானது இந்த பூமியிலே காலத்துக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அவன் புகழ் காலாகாலத்துக்கும் பேசப்பட வேண்டும். அப்படி நல்ல பாகவதோத்தமனா, நல்ல பிராமணனா இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணசர்மா அவனுடைய ஜென்மாந்தரங்களில், அதாவது அவனுக்கு வரப்போற ஜென்மங்கள்ல ஒரு ஜென்மத்திலே த்ரையந்தார்த்த பிரவர்த்தகா, த்ரை அப்படின்னா வேதம், த்ரையந்தம் அப்படின்னா வேதாந்தம், த்ரையந்தார்த்தம் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தம், பிரவர்த்தகன் அப்படின்னா விளங்க செய்பவன் பரப்புபவன் அர்த்தம். வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை உலகத்திலே பரப்பும்படியாக தன்னுடைய உபன்யாசங்கள் என்ன, தன்னுடைய காலக்ஷேபங்கள் என்ன, தன்னுடைய நூல்கள் என்ன, இதன் மூலமா வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் உலகிலே பரப்பக்கூடிய ஒரு உத்தமமான ஆச்சாரியனாக பவிஷ்யதி எதிர்காலத்திலே அவதரிக்கப் போகிறான். அது என்னுடைய அனுகிரகம். அந்த பிறவியினுடைய முடிவிலே என்னுடைய திருவடிகளை வந்து அடையப் போகிறான். அவனுக்கு மோட்சமும் கிடைக்கும்னு ரெண்டு வரம் கொடுக்கிறார் பெருமாள். இங்க நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து பெரியவா பண்ணக்கூடிய நிர்வாகம் என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ணசர்மான்னு சொல்லக்கூடிய பிராமணனே பிற்காலத்திலே தன்னுடைய ஒரு ஜென்மாவிலே சுவாமி தூப்புள் வேதாந்த தேசிகனாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு நம்ம பெரியவா தெரிவிக்கிறார். இத பல பெரியவா கொண்டாடக்கூடிய விஷயம் இது. திருவேங்கடமுடையான் சுவாமி தேசிகனா அவதாரம் பண்ணார் அப்படின்னுட்டு தத்துவமுக்தா கலாபத்திலே அவரே தெரிவிக்கிறார். திருவேங்கடமுடையானுடைய திருமணியின் அம்சம் என்று நயனாராச்சாரியர் வெளியிடுகிறார். ராமானுஜருடைய மறு அவதாரம் என்று அதே நயனாராச்சாரியர் காட்டி கொடுக்கிறார். இப்படி வெங்கடேஷ அவதாரோயம் தத் கண்டாம்சோ அதவா பவேத் யதீந்திராம்சோ தவேத் ஏவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம். திருவேங்கடமுடையானுடைய அவதாரமோ, அவனுடைய திருமணியினுடைய அம்சமோ, அந்த ராமானுஜருடைய மறு அவதாரமோ என்றெல்லாம் பண்டிதர்கள் கொண்டாடும்படியாக எழுந்தருளியிருந்தவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு வர்ணிக்கிறார். புராணத்திலே சொல்லப்பட்ட, திருவனந்தாழ்வானாலே சொல்லப்பட்ட இந்த நாமாவளியானது கிருஷ்ணசர்மா என்பவனுக்கு வேதாந்த தேசிகனாக பட்டம் கொடுத்தார்னு தெரிவிக்கிறது. வேதாந்த தேசிகன் சொல்றது வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஆச்சாரியனாக இருப்பது என்கிற ஒரு பதவி. அது யார் வேணாலும் பெருமாள் யார நினைக்கிறானோ அவளுக்கு அந்த பதவியை கொடுக்கலாம். நம்ம சுவாமி தேசிகன் தான் அது அப்படின்னு நம்ம பெரியவாளுடைய திருவுள்ளம். எப்படி அப்படின்னா, சீனிவாசன் அனுகிரகம் பண்ணது போல சுவாமி தேசிகன் வேதாந்த தேசிகனா அவதரித்த போது பகவத் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பல விதமாக இந்த லோகத்திலே பரப்பி சென்றார். தன்னுடைய உபன்யாசங்கள் என்ன, தான் சாதித்த எத்தனையோ காலக்ஷேபங்கள் என்ன. சங்கல்ப சூரியோதயம் பண்ற போதே சுவாமி சாதிக்கிறார், இதுவரைக்கும் நான் 30 முறை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பூரணமா சொல்லியிருக்கேன்னு சொல்றார். அதுக்கு மேல எவ்வளவோ காலம் சுவாமி எழுந்தருள் இருந்தார். கிட்டத்தட்ட அவர் வாழ்நாளில் 100 முறைக்கு மேல ஸ்ரீபாஷ்யத்தை முழுக்க காலக்ஷேபம் சொல்றிருப்பார். எல்லோரும் இளமை காலத்தை தங்களுடைய காதலி தங்களுடைய மனைவியோடு கழிக்கிறார்கள். நான் ராமானுஜருடைய நூல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண்ணோடு கூட என்னுடைய இளம் பருவத்தை எல்லாம் கழித்தேன், கடித்து கடித்து தலை நரைத்து போனேன்னு சுவாமி சாதிக்கிறார். அப்ப சுவாமி மற்ற இளைஞர்களைப் போல இளம் பருவத்திலே உடல் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு சாதாரணமா இல்ல மத்தவாளாட்டுமா. ராமானுஜருடைய 9 கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய பெண்ணை அனுபவித்துக் கொண்டிருந்தாராம். அந்த பெண்ணை அனுபவித்து அனுபவித்தே இவருக்கு தலை வெளுத்து போயிடுத்து நரைச்சு போயிடுத்து தலை வயசாயிடுத்து இவருக்கு. அப்போ இளமைய வந்து வியர்த்தமா மத்தவாளாட்டமா வீணாக்காம ராமானுஜருடைய கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபித்த ராமானுஜ சித்தாந்தத்துக்கு வெற்றி கொடி போல திகழ்கிறார் சுவாமி தேசிகன். ஆகையினாலே வேதாந்தார்த்தத்தை உலகத்திலே பரப்பக்கூடிய ஆச்சாரியனாக விளங்குவான்னு திருவேங்கடமுடையான் சொன்னது போல வாழ்ந்து காட்டினார். இதெல்லாம் போராது, இதெல்லாம் உபன்யாசம் போராது, காலக்ஷேபம் போராது, ஸ்தோத்திரம் என்ன, பிரபந்தம் என்ன, பிரகரண கிரந்தங்கள் என்ன, வியாக்கியானங்கள் என்ன, தனி நூல்கள் என்ன, இத்தனை பண்ணியும் போறாம எப்போ நம்ம சித்தாந்தத்துக்கு நம்ம சம்பிரதாயத்திற்கு ஒரு கலங்கம்னு வந்ததோ அப்ப வாதம் எல்லாம் கூட பண்ணி எதிரிகளை ஜெயித்தார். ஸ்ரீரங்கத்துல சைவாலை எல்லாம் ஜெயித்து அத்வைத்திகளை எல்லாம் ஜெயித்து அத்யனோத்சவத்தை நடத்தி வைத்தார். திருவகேந்திரபுரத்திலே வேற்று மதத்தவர்களை எல்லாம் ஜெயித்து பரமதபங்கம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே சிறந்ததுன்னு நிலைநாட்டினர். இப்படி பல இடங்கள்ல வாதம் பண்ணி கூட சம்பிரதாயத்தை காப்பாத்தினர். அவர் பண்ணாத காரியம்னு ஒண்ணு உண்டு. சுவாமி தேசிகனிடத்திலே ஒரு குறை சொல்லணும்னா ரூம் போட்டு யோசித்தாலும் நம்மளால சொல்ல முடியாது. தமாஷா எங்க சுவாமி சாதிப்பர். பிராமணன் அப்படின்னா அக்னிஹோத்திரம் பண்ண வேணும், சுவாமி தேசிகனுக்கு அப்படி இப்படி அப்படி இப்படி துவேஷத்தினால ஏதாவது ஒரு குறதைய சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சா இதை வேணா சொல்லலாம், சுவாமி அக்னிஹோத்திரம் பண்ணலன்னா. சாஸ்திரப்படி யோசிச்சு பார்த்தா அந்த தோஷமும் சுவாமிக்கு ஒட்டாது. எப்படின்னா ஒரு குடும்பத்திலே ஒருத்தர் அக்னிஹோத்திரம் பண்றாரு அப்படின்னா 3 தலைமுறைக்கு அந்த பலன் உண்டு. ஒருத்தர் அக்னிஹோத்திரம் பண்ணா அவருடைய புள்ள அவருடைய பேரன் வரைக்கும் அந்த அனுகிரகம் உண்டு. 4வது தலைமுறையில அக்னிஹோத்திரம் பண்ணலன்னா அது விட்டு போயிடுமே தவிர 3 தலைமுறைக்கு பண்ணது போலத்தான் உண்டுன்னு சாஸ்திரமே சொல்றது தெளிவா. சுவாமியினுடைய தாத்தா புண்டரீகாட்ச யஜ்வான்னுட்டு சோமயாகம் பண்ணினவர். நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்றவாதான் யாகம் பண்ண முடியும், திடீர்னு ஒரு நாள் யாகம் பண்ண முடியாது. நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணி சோமயாகம் பண்ணினவர் புண்டரீகாட்ச யஜ்வா. அவருடைய குமாரர் அனந்த சோமயாஜின்னு சொல்லக்கூடிய அனந்த சூரிகள், அவருடைய குமாரர் சுவாமி தேசிகன். அதனால தாத்தா அப்பா கூட பண்றாரு. சொல்ல போனா நயினாராச்சாரியர் வரைக்கும் யாகம் பண்ணாத அக்னிஹோத்திரம் பண்ணாத தோஷம் போட்டாது. ஆகையினாலே சுவாமியினிடத்துல அந்த தோஷத்தை கூட சொல்ல முடியாது. அப்படி பரிபூர்ணமா யாரும் எந்த தோஷமும் சொல்ல முடியாதபடிக்கு எழுந்தருளியிருந்தவர் நீங்க சுவாமி சாதிப்பார் அடிக்கடி. அந்த மாதிரி சுவாமியினிடத்துல குறை சொல்லணும்னா முடியாது. சுவாமி சாதிக்கிறார், நான் பலவிதமான நூல்களை எழுதியிருக்கிறேன். எப்படிப்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறேன்னு தெரியுமோ? சங்கிப்தம் விஸ்திருதம் வா சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா. ரொம்ப சுருக்கமா இருந்தாதான் சுவாமி நான் படிப்பேன், வள வளன்னு இருந்தா எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டே வராதுன்னு சொல்றா பாத்தீங்களா. அவளுக்காக சுருக்கமா சின்ன சின்ன புஸ்தகங்களா எழுதினேன். ஒரு அடைக்கலப்பத்து, ஒரு நியாசதசகம், ஒரு சுதர்சன அஷ்டகம், ஒரு அஷ்டபுஜாஷ்டகம், அந்த மாதிரி எழுதினேன். விஸ்திருத்தம் வா, நன்னா டீட்டெயில்டா நீட்டி முழக்கி இருந்தாதான் நாங்க படிப்போம்னு சொல்றாள. அவளுக்கும் அந்த மாதிரி பெரிய புஸ்தகங்கள்லாம் பண்றேன். சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா. ஒரு விஷயத்தை எடுத்துண்டா அத அக்கு வேற ஆணி வேற நான் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு மேல சந்தேகமே வராதபடிக்கு அதை அப்படியே கரைச்சு குடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு எழுந்துப்பேன்னு சொல்றாளா. அவளுக்கும் அதுக்கு தகுந்தாப்புல புஸ்தகங்கள்லாம் பண்றேன். ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம் என்ன, தாத்பரிய சந்திரிக்கை என்ன, தத்துவ டீக்கை என்ன, தத்துவ முக்தா கலாபம் என்ன, இப்படி எத்தனையோ கிரந்தங்கள் பண்றேன். எப்படியெல்லாம் மனுஷர்கள் வாசிக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் நான் புஸ்தகம் எழுதியிருக்கேன். தமிழ் மட்டும் தெரிந்தவாளுக்கு பிரபந்தம், சம்ஸ்கிருதம் மட்டும் தெரிந்தவாளுக்கு இத்தனை கிரந்தங்கள், பிராகிருத பாஷ தெரிந்தவாளுக்கு அச்சுத சதகம், இப்படி நிறைய பண்றேன்னா. எல்லாத்திலையும் சொன்னது தத்வைத்த புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள். பெருமாளை அடைவதற்கு சரணாகதி ஒண்ணுதான் வழி, எம்பெருமானும் பிராட்டியும் தான் நமக்கெல்லாம் அடைக்கலம்ன்ற விஷயத்தை தான் சொல்றேன் பலவிதமா. எல்லாரும் இதுதான் கடைபிடிக்கணும். யாருக்கு எந்த புஸ்தகத்துல ஆசையோ விருப்பமோ அதை அவர்கள் படித்து அதை கடைபிடித்து எம்பெருமானை அடைய வேண்டியது அவளுடைய இஷ்டம் அப்படின்னுட்டு. இந்த மோட்சம் போறதுக்கு சில பேருக்கு மட்டும்தான் தகுதி உண்டா, எல்லாருக்கும் உண்டா சுவாமின்னு நாம கேட்ட போது, அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாகி நுடங்கி அனன்யராயின் பிராமணன்லேருந்து கடைசி வர்ணவனான சண்டாளன் வரைக்கும் எல்லாரும் மோட்சத்துக்கு போலான்னா, சரணாகதி பண்ணி பிரபன்னாலா பாகவதாலா வைஷ்ணவாலா இருந்தா போறோம் அப்படின்னு எல்லோருக்குமான மோட்ச மார்க்கத்தை காட்டி கொடுத்த தீர்க்கதரிசி சுவாமி தேசிகன். இப்படி நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை லோகத்திலே பலவிதமாக பரப்பி காலாகாலத்துக்கும் யாரும் குறை சொல்ல முடியாதபடிக்கு ஸ்திரமாக ஸ்தாபித்த சுவாமி தேசிகன் 100 வருஷங்கள் பூரண வாழ்வு வாழ்ந்து தன்னுடைய 101வது திருநட்சத்திரத்திலே ஆச்சரியமாக ஸ்ரீரங்கத்திலே கார்த்திகை பௌர்ணமி என்று எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து மோட்சத்திற்கு போனார். ஆகையினாலே திருவேங்கடமுடையான் ஆகிற சீனிவாசன் சொன்னது போல, வேதாந்தார்த்தங்களை இந்த லோகத்திலே பிரவர்த்தனம் பண்ணி வேதாந்தாச்சாரியனாக வேதாந்த தேசிகனாக அந்த ரங்கநாதனாலேயே பட்டம் கொடுக்கப்பட்டு கடைசியில அந்த சீனிவாசனுடைய திருவடிகளை போய் சேர்ந்து மோட்சத்துக்கும் போன சுவாமி தேசிகனுடைய சரித்திரம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவருக்கு தான் சாட்சாத் வேதாந்த தேசிகன் பட்டம், வேற யாருக்கும் கிடையாது. ரங்கநாதன் என்ன சொல்லி பட்டம் கொடுக்கிறான் சுவாமி தேசிகனுக்கு, இந்த லோகத்திலே வேதாந்தாச்சாரியன் என்கிற பிரதம் எனக்கு மட்டும்தான் உண்டு சுவாமி, எனக்கு அடுத்தபடி அந்த பட்டத்தை உங்களுக்கு தான் நான் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கறான் பெருமாள். அப்போ ஈரரசு படாமல் வேதாந்தாச்சாரியன் வேதாந்த தேசிகன்னா அது இவரதான் குறிக்கிறது. ஆகையினாலே கிருஷ்ண சர்மாவுக்கு வேதாந்தாச்சாரிய பதத்தை கொடுக்கறேன்னு பெருமாள் சொன்னது வேதாந்த தேசிக அவதாரத்துல கொடுத்திருக்கார். ஆகையினாலே அந்த பெருமாளுடைய அனுகிரக விசேஷமா அவனுடைய அம்சமாவும் அவனுடைய கண்டையினுடைய அம்சமாவும் பகவத் ராமானுஜருடைய அம்சமாவும் இந்த கிருஷ்ண சர்மாவானவன் வேதாந்த தேசிகனா அவதாரம் பண்ணி அந்த ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை விசிஷ்டாத்வைத்த வேதாந்தத்தை உலகத்திலே பரப்பி நிஜமான வேதத்துக்கு சம்மதமான வேதத்தாலே சொல்லப்பட்ட சித்தாந்தம் சம்பிரதாயம் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத்தம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு ஸ்திரமாக நிரூபித்து கடைசியில பெருமாளான என்னுடைய திருவடிகளுக்கும் வந்து சேர்ந்தார் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார் இந்த வார்த்தையினாலேன்னு பெரியவாளுடைய நிர்வாகம். இப்படி ஸ்ரீனிவாசருடைய அனுகிரகத்தினாலதான் கிருஷ்ண சர்மா வேதாந்த தேசிகனா அவதாரம் பண்ணா. அது இல்லாம பிற்காலத்திலே இந்த ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் வேதாந்த தேசிகனுக்கு ஏற்பட போகிறதுன்னு ராமானுஜர் தெரிஞ்சின்றவரானபடியினாலே ஸ்ரீவாசியத்தினுடைய மங்கள ஸ்லோகத்திலே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபான்னுட்டு இந்த ஸ்ரீனிவாசனையே பரதெய்வமாக மங்கள ஸ்லோகம் பண்ணி ஸ்ரீபாஷ்யத்தை எழுத ஆரம்பித்தார். அந்த நன்றிக்காக திருவேங்கடமுடையான் அந்த ராமானுஜருடைய மறு அவதாரமான அல்லது அந்த ராமானுஜராலே எழுதப்பட்ட ஸ்ரீபாஷ்யத்தை காப்பாற்றி உலகத்திலே பரப்புவதற்காக அவதாரம் பண்ணின வேதாந்த தேசிகனிடத்திலே விசேஷமான அனுகிரகம் பண்ணி அவர் மூலமா ராமானுஜ சம்பிரதாயத்தை லோகத்திலே பரப்பினான். இந்த ஸ்ரீபாஷ்யத்தினாலே சொல்லப்படக்கூடிய பிரம்மம் இந்த திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் தான் சொல்லிட்டார். அப்போ அந்த ஸ்ரீபாஷ்யத்தை லோகத்துல பரப்பி அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யாருடையது? அந்த ஸ்ரீனிவாசனுடையது. அதை தன்னுடைய அம்சமான வேதாந்த தேசிகன் மூலமா அந்த ஸ்ரீனிவாசனே நிறைவேற்றினான் அப்படின்னு நம்ம பெரியவா அனுபவிக்கிறான். எப்படி வேதாந்த சாஸ்திரத்தை உலகத்துல பரப்பினார் சுவாமி? 100க்கும் மேல சம்ஸ்கிருதம், பிராகிருதம், மணிப்பிரவாளம், தமிழ்னு 4 விதமான பாஷைகள்ல காவியங்கள் என்ன, நாடகம் என்ன, ஸ்தோத்திரங்கள் என்ன, வேதாந்த கிரந்தங்கள் என்ன, தனி நூல்கள் என்ன, வியாக்கியானங்கள் என்ன, தமிழ் பிரபந்தங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, மந்திர அர்த்தங்களை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் என்ன, திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானமான நூல்கள் என்ன, இப்படி தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் இருக்கக்கூடிய வேதாந்த ரகசியங்களை எல்லாம் வெளியிட்ட அருளினவர் சுவாமி தேசிகன். இது மட்டுமல்ல, ஸ்ரீனிவாசன் அர்ச்சாவதாரமா இருக்கிறபடியினால வாய் திறந்து பேசுறதில்ல, ஆனாலும் தான் என்ன சொல்லணும்ன்றத தன்னுடைய செய்கை மூலமா காட்டிட்டு இருக்கான் பெருமாள். எப்படி? தன்னுடைய திருக்கைகளை வைத்து அர்ஜுனனுக்கு கீதையிலே உபதேசம் பண்ணின சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜகா ஹம்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னுட்டு அந்த சரணாகதி சாஸ்திரத்தை வெளியிடுவது போல தன்னுடைய கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். நீ மோக்ஷம் போனோன்னா என் திருவடிதான் கதின்னுட்டு தன்னுடைய திருவடிகளை தன்னுடைய வலது கையை காட்டி காட்டி கொண்டிருக்கிறான். அப்படி என் காலை பிடிச்சி சரணாகதி பண்ணிட்டேயானா, பிரவர்த்தி பண்ணிட்டேயானா, இந்த சம்சாரம் இடுப்பளவேதான் உனக்கு, நீ நடந்தே கடந்துடலாம், என் திருவடிக்கு வந்துடலாம், மோட்சம் கிடைக்கும்னுட்டு இடது கையை இடுப்பளவே என்று வைப்பது போல காட்டி கொண்டிருக்கிறான். அன்னைக்கு வாய் திறந்து சரணாகத்திய வெளியிட்டவன் இன்று சைகையின் மூலமா சரணாகத்திய தன்னுடைய கை பாவனையிலேயே காட்டிருக்கான் பெருமாள். இந்த வேதாந்த தேசிகன் என்கிற அவதாரம் மட்டும் ஏற்படவில்லையானால் ஸ்ரீமத் ராமாயண காலத்திலிருந்து வந்துன்றிருந்த இந்த சரணாகதி சம்பிரதாயம் எத்தனை சரணாகதி ஸ்ரீமத் ராமாயணத்திலே? விபீஷ்ண சரணாகதி என்ன, சமுத்திரராஜ சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி என்ன, சரணாகத்தினா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு விதவிதமான சரணாகதிகள் என்ன, இத்தனை சரணாகதிகளாலே நிறைந்த சரணாகதி வேதம், சரணாகதி சாஸ்திரம் என்று கொண்டாடப்படுகிற ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஆரம்பித்து ஆழ்வார்கள் பல எம்பெருமான்களிடத்திலே சரணாகதி பண்ணி ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்களாலே அனுஷ்டிக்கப்பட்டு வந்த வரன்யாசம், இப்படி பரம்பரை பரம்பரையா காலங்காலமா சரணாகதிகள் அனுஷ்டிக்கப்பட்டு நிறைய ஜீவாத்மாக்கள் மோட்சத்துக்கு போயிட்டே வந்தாலும் கூட பிற்காலத்திலே வந்த சில குதிருஷ்டிகளாலே சில துர்மதிகளாலே இந்த சரணாகதி சம்பிரதாயமே இல்லாமல் அழிந்து போகும்படியான ஒரு நிலை ஏற்பட்ட போது அந்த சரணாகதி காலங்காலமா நம்மளுடைய பெரியவாளால் அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு உபாயம்தான் சரணாகதிக்கு பெருமாள் பக்தியோகத்துக்கு போலவே நிச்சயம் பலன் மோட்சம் கொடுப்பான் அப்படின்னுட்டு அது மேல ஒரு மகாவிஸ்வாசம் வரும்படி அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, எல்லாரும் பரநியாசம் பண்ணிக்கலாம்னுட்டு இந்த பரநியாசம்னு சொல்லக்கூடிய சரணாகத்தியை எல்லோருக்கும் சொந்தமானதா ஆக்கி வேதாந்தத்தினுடைய முக்கிய மூச்சான முக்கிய அர்த்தமான இந்த சரணாகத்தியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்து சரணாகதி மூலமா எல்லோரையும் மோட்சத்துக்கு அனுப்பின ஒரு பெருமை இந்த சுவாமி தேசிகனை தவிர வேற யாருக்கு சொல்ல முடியும்? அன்னைக்கு திருவேங்கடமுடையான கிருஷ்ண சர்மாவை பார்த்து என்ன சொன்னான், அசௌ ஜன்மாந்தரே ராஜன் த்ரையந்தார்த்த பிரவர்த்தகா பவிஷ்யதி ததந்தேச மத் சாயுஜ்யம் அவாப்ஸ்யதி. ஒரு வரப்போகிற ஜென்மங்கள்ல வேதாந்த சாஸ்திரத்தை பரப்புறது மட்டும் இல்லாமல் அந்த பிறவியினுடைய முடிவிலே என்னை வந்து அடைவார்னு சொன்னார். அப்படி கிருஷ்ண சர்மான்னு சொல்லக்கூடிய ஜென்மத்திலே சீனிவாசனாலே அளிக்கப்பட்ட வேதாந்த தேசிகன் என்கிற பிருதத்தை அவர் வேதாந்த தேசிகனாக அவதாரம் பண்ணின போது பெரிய பெருமாள் விஸ்வஸ்மின் நாம ரூபாணி அணுவிஹிதவதாத்யேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவஹித பகுவித்சார்த மன்வர்தயாமி அப்படின்னுட்டு இந்த விஸ்வத்திலேயே வேதாந்தாச்சாரியன் என்கிற பெயர் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்ல, என்னுடைய அந்த பெயரை உமக்கு கொடுக்கிறேன், அதற்கு நீர் தகுதியானவர். வேதாந்தாச்சாரியன் என்பதற்கேற்ப பல விதங்களிலே வேதாந்த சாஸ்திரத்தை நீர் இந்த லோகத்திலே நிலையாக ஸ்தாபிதம் பண்ணியருளினீர், சிறப்பிரதிஷ்டிதமாக்கினீர். அதனால பகுவித பல விதங்களாலே உங்களுக்கு வேதாந்தாச்சாரியன் என்கிற இந்த பட்டம் தகும்னு சாட்சாத் வேதாந்தாச்சாரியனான அந்த பெரிய பெருமாளே வாய் திறந்து சொன்ன வார்த்தை. அப்படி சொன்ன பெருமாளுக்கு இவருடைய பூர்வ ஜென்ம சரித்திரம் எல்லாம் தெரியாதா? சீனிவாசனா நாம கொடுத்த வரத்தை இன்னைக்கு பெரிய பெருமாளா கொண்டாடிட்டு இருக்கோம்னு பெருமாளுக்கு தெரியும்னு சொல்றா பெரியவா. இப்படி தேசிகன் மூலமா நம்முடைய சுவாமி வேதாந்த தேசிகன் மூலமா சரணாகதி சாஸ்திரார்த்தத்தை வேதாந்தார்த்தத்தை உலகத்திலே ஸ்தாபித்து பரப்பின ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா என்று இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். இது அனுபவம், காலங்காலமா நம்ம பெரியவா சொல்லிட்டு வர்றது. திருவேங்கடமுடியானுடைய அஷ்டோத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண பெரியவா எழுதியிருக்கா. பரம ஆச்சாரிய புருஷராக இருந்த மதுராந்தகம் சுவாமியும் சாதிக்கிறார், அவர் எழுதின தேசிகனுடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கார். பல மகான்கள் சொல்லக்கூடிய விஷயம். இதுல ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சில பேர் சுவாமி தேசிகனை சாட்சா திருவேங்கடமுடையான் அவதாரம்னு சொல்றச்ச பெருமாளுடைய நேரடி அவதாரம், ராமனை போல கிருஷ்ணனை போல நிருசிம்மனை போலன்னு அவரை கொண்டாடுறோம். ஆனா ஏதோ ஒரு கிருஷ்ண சர்மான்னு ஒரு சாதாரண பிராமணனுடைய மறுஜென்மான்னு சொல்றதுனால அவரை ஜீவாத்மான்னு சொல்றது எப்படி தகும் சுவாமி? அது ரொம்ப குறவா இருக்கே அவருக்கு, அது அவரை சிறுமைப்படுத்தி சொல்வது போல இருக்கிறது என்ன சில தேசிக பக்தர்களினுடைய வருத்தம் கவலை. அவளுடைய தேசிக பக்தியானது போற்றப்பட வேண்டியது. ஆனா நம்ம பூர்வாச்சாரியால் பெரிய பெரிய ஆச்சாரியால்லாம் சொல்றாளே இது, அவளுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னா இங்க ஒரு விஷயம் நான் யோசிச்சு பார்க்கணும். சுவாமி தேசிகனை போல பெரிய ஆச்சாரியரான ராமானுஜரை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. ராமானுஜரை யாருடைய அவதாரம்னு சொல்றோம், அவருடைய சரித்திரத்தை முழுசா பார்த்துட்டு வந்தோமானா, அவருடைய திருத்தகப்பனாரான ஆசூரி கேசவ சோமயாஜிக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. அவ ஆத்து திண்ணையில திருக்கச்சி நம்பிகள் தினம் வந்து இலப்பாரிட்டு அவரண்ட பேசிட்டு கைங்கரியத்துக்கு போவார். பூந்தமல்லியில இருந்து காஞ்சிபுரம் போற வழியில அவ ஆத்து திண்ணையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிரம பரிகாரம் பண்ணிண்டு அனந்த சோமயாஜிகளோட ஆசூரி கேசவ சோமயாஜிகளோட பேசிட்டு போவார். அந்த மாதிரி போற சமயத்துல, சுவாமி நீங்க பெருமாளோட பேசுறவராச்சே, எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை பிறக்குமா, எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு பெருமாளண்ட பிரார்த்திச்சுட்டு வந்து சொல்றீங்களா அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள்ட கேட்கிறார். அவரும் அப்படியே சொல்றேன்னுட்டு தேவ பெருமாள் இடத்துல போய் பிரார்த்திக்க, சமுத்திரக்கரையிலே திருவள்ளிக்கேணி திவதேசத்திலே வந்து அவ புத்திரகாமேஷ்டி பண்ணி அங்க வந்து கண்கொள்ளந்தருளணும், அதாவது ராத்திரி தங்கணும், நானே அவளுக்கு குழந்தையா வந்து பிறக்கிறேன்னுட்டு பெருமாள் சாதித்தார் அப்படின்னு சொல்லவே, இவாளும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட திருவள்ளிக்கேணிக்கு போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அங்க கண் வளர்ந்து ருளிட்டு வரா. அதுக்கப்புறமா தான் ராமானுஜருடைய திருத்தாயார் திருவயிறு வாய்த்து எம்பெருமானார் அவதாரம் பண்றார் அப்படின்னு குரு பரம்பரை சொல்றது. இதன்படி பார்த்தா நானே வந்து உனக்கு குழந்தையா புறக்கிறேன்னு சொன்ன அந்த பார்த்தசாரதி பெருமாளுடைய அவதாரம் ராமானுஜர். அங்க போய் தங்கி பிரார்த்திச்சென்று யாகம் பண்ணுங்கோன்னு சொன்னது தேவபெருமாள். அந்த மாதிரி வா போய் தங்கரச்சை ராத்திரி வா சொப்னத்துல வந்து பார்த்தசாரதி பெருமாள் நானே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்கிறேன்னு சாதித்தான் ராமானுஜர் அவதாரம் பண்றார். அப்படி பார்த்தா அவர் பார்த்தசாரதியனுடைய அவதாரம்ன்றது ஒண்ணும். இது ஆறாயிரப்படி குரு பரம்பரையிலிருந்து தெரியக்கூடிய விஷயம் நமக்கு. இன்னொன்னு, ராமானுஜரை அனந்தாம்ச சம்பூத்தர் அப்படின்னுட்டு பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிற போது, திருவனந்தாழ்வான் ஆதிகாலத்தில இருந்தே பெருமாளுக்கு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்ற மாதிரி எப்படியெல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் மாறி கைங்கரியம் பண்ணிட்டு கொண்டிருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான், திரேதாயுகத்திலே பெருமாள் ராமாவதாரம் பண்ணின போது லக்ஷ்மணனா வந்தான், துவாபர யுகத்திலே பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணின போது பலராமனா வந்தான், கலியுகத்திலே ராமானுஜரா அவதாரம் பண்ணான் அப்படின்னுட்டு புராணமே சொல்றது. இப்போ 1000 வருஷங்களுக்கு முன்னாலே எழுந்தருளி இருந்த ராமானுஜரை பற்றி வியாசராலே தொகுக்கப்பட்ட புராணத்திலே உண்டு. ஸ்ரீபெரும்பூரூர்ல ராமானுஜருடைய அவதார ஸ்தலத்திலே அவருடைய அவதார உற்சவம் 10 நாள் நடக்கிறது, சித்திர திருவாதிர 10 நாள் உற்சவம். சாயங்காலம் சன்னதியிலிருந்து ராமானுஜர் வெளியில வந்தாரானா, சன்னதிக்கு முன்னால ஒரு 4 கால் மண்டபம் உண்டு, அங்க நித்திய விபூதி லீலா விபூதி மங்களாசாசனம்னு நடக்கும். அப்போ நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஸ்ரீரங்கம் பாசுரம் வேத மந்திரங்கள் புராண ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி ராமானுஜர் கைகூப்பி சேவிப்பார். அவர் கற்பூரஹாரத்தில் நடக்கும், தலையம்சையாகும். அப்படியே லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அந்த பக்கம் திரும்பி திருவேங்கடமுடையான் விஷயமான பாசுரம் புராண ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுவா. அப்போ ராமானுஜர் அனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனுடைய அம்சம், இந்த யுகத்திலே அவர் இந்த அவதாரமா அவதாரம் பண்ணார் அப்படின்னுட்டு ஸ்கந்த புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி மங்களாசனம் பண்ணுவா. அதனாலே சாட்சாத் ஆதிசேஷனுடைய அம்சம் என்று வேதங்களுக்கு அடுத்தபடியா நமக்கு பிரமாண வரிசையிலே இருக்கக்கூடிய புராணமே தெரிவிக்கிறது, அனந்தாம்ச சம்பூதரான ராமானுஜர் திருவனந்தாழ்வானுடைய அவதாரம். ஆக 2, பார்த்தசாரதி பெருமாளுடைய அவதாரம் 1, திருவனந்தாழ்வானுடைய அவதாரம் 2. சரி, திருவரங்க தமுதனார் ராமானுஜர் காலத்திலேயே எழுந்தருள் இருந்தவர், ராமானுசர் விஷயமா ராமானுச நூற்றந்தாதின்னு 108 பாசுரங்கள் அருளி செய்தவர். அவர் என்ன சொல்றார், அடையார் கமலத்து அலர் மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் உன்ஷார்கவில்லும் உடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுச முனியாயினையின் நிலத்தே. எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களும் ராமானுஷரா அவதாரம் பண்ணி இருக்குன்னு சொல்றார் திருவரங்கத்தமுதனார். பஞ்ச ஆயுதங்கள், ஒரு ஆயுதம் இல்ல, சங்கு சக்கரம் வில்லு கதை சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லு, நாந்தகம்னு சொல்லக்கூடிய வாலு, கதை கௌமோதகேன்னு சொல்லக்கூடிய கதை, இந்த அஞ்சும் சேர்ந்து ராமானுஜரா பிறந்திருக்குன்றார். அப்ப பஞ்சாயுதங்கள்னா 5 பேர், அந்த 5 பேருடைய அவதாரமும் தான் ராமானுஜர். அவர் வெறுமை பூதளம் காப்பதற்கென்று ராமானுச முனியாயின இந்நிலத்தே, இந்த பூமியில ராமானுஜரா வந்து பிறந்ததுன்னு சொல்லல, இடையேன்னு ஒரு வார்த்தையை வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பஞ்சாயுதங்களும் ஏற்கனவே ஒரு முறை இந்த பூமியில அவதாரம் பண்றிருக்கு. சங்கு பொய்கை ஆழ்வாரா வந்தது, வில்லு திருமங்கை ஆழ்வாரா வந்தது, அந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்சாயத்தமும் ஒரு ஒரு ஆழ்வாரா நித்திய சூரியா ஏற்கனவே பாகவத்தால அவதாரம் பண்ணி இந்த லோகத்தை காப்பாத்திருக்கா, பின்னாலேயும் அவதாரம் பண்ண போறா, முன்னும் பிறந்தார்கள் பின்னும் பிறக்கவிருக்கிறார்கள், இடையே ராமானுஜ முனி ஆயின அப்படின்னு அதையும் தெரிவிக்கிறது. அப்போ பார்த்தசாரதி பெருமாள் அவதாரம் ஒண்ணு, திருவனந்த தாழ்வான் அவதாரம் ரெண்டு, பஞ்சாயத்தங்களுடைய அவதாரம்னா மொத்தம் அஞ்சு ஏழு ஆறு. சுவாமி தேசிகன் எத்திராஜ சப்தத்தில என்ன சொல்றாரு விசேஷமா, வவுருதே பஞ்சபிர் ஆயுதைர் முராரேஹே அப்படின்னு முராரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களினுடைய அம்சம்னு கொண்டாடுறார். திருவரங்க தமுதனார் சொன்னதே தான் சொல்றார், அதனால ரிப்பீட் ஆறுது. சோ ரெண்டும் அஞ்சும் ஏழு அப்படியே வச்சுக்கலாம். அதே சுவாமி எத்திராஜ சப்தத்தில என்ன சொல்றார், விஸ்வக்சேனோ யதிபதி ரபூத் வேத்ரசாரஸ்திரிதண்டா, கையிலே செங்கோலை வைத்துக் கொண்டு ஈரேழு லோகங்களையும் ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விஸ்வக்சேனரே சன்னியாசிகளுக்கு ராஜாவாக காஷாயத்தை உடுத்திக் கொண்டு அந்த செங்கோலை திருதண்டமாக மாத்திக்கொண்டு உபய விபூதிகளையும் ஆளக்கூடிய ராஜாவாக உபய விபூதி நாதனாக உடையவர் என்கிற பட்டத்தோட ராமானுஜர் அவதாரம் பண்ணார்னு சொல்றார். ரெண்டு அஞ்சும் ஏழு, ஏழும் ஒன்னும் எட்டு, எட்டு பேருடைய அவதாரம் ராமானுஜர்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் ஆறுது, ஒரு அவதாரம் வருது, ஒரு அவதார புருஷா வரா அப்படின்னா அவ வந்து ஒருத்தருடைய அம்சமா ஒருத்தருடைய அவதாரமா தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அவதாரம் என்பது நம்மை போல கர்மத்தினாலே வரக்கூடிய பிறப்பு அல்ல, பாவமும் புண்ணியமும் நிறைய பண்ணிடுத்து அதை அனுபவிக்கணும்ன்றதுக்காக பிறந்து தொலைச்சுடுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கீழ்மையான பிறப்பு அல்ல. அவதாரம் அவதரணம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய வஸ்து கீழே இறங்கி வர்றது. எதுக்காக வர்றது, கீழே இருக்கக்கூடியவாளெல்லாம் மேல அழிச்சுண்டு போறதுக்காக வர்றது. சம்சார சாகரத்திலே அழுந்தி கிடப்பவர்களை எல்லாம் கை தூக்கி மேல காப்பாத்துறதுக்காக கரை சேர்க்கறதுக்காக வர்றது. அப்ப வரக்கூடியது நம்ம போல சாதாரண வஸ்து இல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்ம போல கஷ்டப்பட்டு இருக்கிற வாழையெல்லாம் தன்னுடைய கைகளாலே அப்படியே அரவணைச்சுண்டு சேர்த்து கட்டிண்டு மேல அழிச்சும் போகக்கூடிய சிம்மம் அது. அத்தனை பேரையும் தூக்கிண்டு போனோம்னா அந்த சரீரத்துக்குள்ளே அந்த அவதாரத்துக்குள்ளே எத்தனை பேருடைய விசேஷ சக்தி புகுந்தாலும் தகும். ஒருத்தனுக்கு ஒரு ஆச்சாரியம் தான் இருக்கணுமா, பல ஆச்சாரியால் இருக்கலாமா அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தன் அப்படியே வந்து சம்சாரம்னு சொல்லக்கூடிய புதக்குழியில போய் சிக்கின்றான், அவனை தூக்கி விடுறதுக்கு எத்தனை ஆச்சாரியால் வேணும்னாலும் வச்சுக்கலாம், அவன் கரை சேரணும் அவ்வளவுதான். நம்ம சம்பிரதாயத்திலேயே பெரிய பெரிய ஆச்சாரியாளுக்கெல்லாம் கூட ஒரு ஆச்சாரியன் மட்டுமே உண்டுன்ற கதையும் உண்டு, பல ஆச்சாரியர்கள் இருந்தார்கள் என்கிற கதையும் உண்டு. அது போல அவதாரம் அப்படின்னா ஒருத்தருடைய அம்சமா தான் அவர் இருக்கணும்னு அவசியம் இல்ல, எத்தனை பேருடைய அம்சமாக வேணாலும் இருக்கலாம். ராமானுஜர் என்கிற ஒரு அவதாரம், வேதாந்த தேசிகர் என்கிற ஒரு அவதாரம், அவளுடைய திருமேனியிலே எத்தனை பேருடைய சக்தி வேணாலும் விசேஷமா இருக்கலாம். உதாரணமா பலராமன் எடுத்துக்கோங்க, தசாவதாரத்திலே பெருமாளுடைய பத்து அவதாரங்கள்ல ராமனையும் ஒரு அவதாரமா சொல்றோம், ராமன் கூடவே இருந்த பலராமனையும் தான், லக்ஷ்மணனையும் க்ஷமிக்கணும், கிருஷ்ணாவதாரம் எடுத்துண்டா கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனையும் ஒரு அவதாரமா சொல்றோம், கிருஷ்ணன் கூடவே இருந்த பலராமனையும் தான் ஒரு அவதாரமா சொல்றோம். ஆனா அனந்தாழ்வான் பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுத்த போது பலராமனா இருந்து கைங்கரியம் பண்ணான்னு சொல்றோம். அப்ப பெருமாளுடைய அவதாரமாகவும் நித்தியசூரியான திருவனந்தாழ்வானுடைய அவதாரமாகவும் ரெண்டு பேருடைய அவதாரமாகவும் ஒரே சமயத்துல பலராமன் இருக்க முடியும்னா, இத்தனை பேர லோகத்திலே இருந்து கடை தேற்றுவதற்காக அவதாரம் பண்ணின ராமானுஜரோ சுவாமி தேசிகனோ எத்தனை பேருடைய அம்சமா இருந்தாலும் அதுக்கு என்ன தகும், என்ன குறை? ஆகையினாலே அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு மேற்பட்ட அம்சங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, நயனாராச்சாரியரே திருவேங்கடமுடியானுடைய அம்சம், திருவேங்கடமுடியான் திருமணியினுடைய அம்சம், ராமானுஜருடைய அம்சம்னு மூணு சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப அவர் தெரியாம சொன்னாரா அப்படின்னா இல்ல. இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த கிருஷ்ணசர்மா மகாபக்தனா அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடித்து பெருமாளுக்கு பிடித்த ஒரு நல்ல உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணனா இருந்தான், அவனுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை உலகத்திலே பரப்பக்கூடிய பட்டத்தை தரேன்னு பெருமாள் வரம் கொடுத்தார். திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையானுடைய திருமணி ராமானுஜர் இவாளுடைய அவதாரமா சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணும் போது எந்த சரீரத்துக்குள்ளே புகுந்து அவதாரம் பண்றதுன்னா அதுக்கு ஆசிரியமா ஒரு சரீரம் ஒண்ணுமோ இல்லையோ, அப்ப கிருஷ்ணசர்மாவினுடைய உடல்ல புகுந்து சுவாமி இந்த காரியங்களை எல்லாம் பண்ணார் அப்படின்னா அவனுக்கும் அந்த விருதத்தை கொடுத்தது போல ஆறுது, சுவாமி அந்த காரியத்தை பண்ணது போலவும் ஆறுது. ஆகையினாலே கிருஷ்ணசர்மாவின் மூலமாக எம்பெருமான் என்ன, எம்பெருமானுடைய திருமணி என்ன, ராமானுஜர் என்ன, இவெல்லாம் வந்து காரியம் பண்றான்னு சொல்றதுக்கும் ஒரு குறைவும் இல்லை. கிருஷ்ணசர்மா என்பவன் ஒரு உபகரணம், ஒரு டிவைஸ், ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆகையினாலே சுவாமி தேசிகன் கிருஷ்ணசர்மாவினுடைய மறு அவதாரமா திருவேங்கடமுடையாலே வரம் கொடுக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொன்னாலும் அப்படி அனுபவித்தாலும் அதுல ஒரு குறையும் இல்லை என்பதா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல பேர் பல விதமா அனுபவிச்சு சாதிக்கிறார். அப்படி கிருஷ்ணசர்மாவுக்கு வேதாந்த தேசிகன் என்கிற பட்டத்தை கொடுத்த திருவேங்கடமுடையானுக்கு நமகா என்று இந்த நாமாவளியாலே சொல்லப்படுகிறது. கிருஷ்ணாக்கிய விப்ர வேதாந்த தேசிகத்வ பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே. சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.